ஆஷண்டதிரமஷண்டதாவதஹநச்சார்வாகசைலாசமிஹி பௌத்தத்வாந்தநிராசவாசரபதிர்ஜைனேபகண்டீரவஹ மாயாவாதிபுஜங்கபங்ககருடஸ்த்ரைவித்யசூடாமணிஹி ஸ்ரீரங்கேஷஜயத்வஜோ விஜயதே ராமானுஜோயம் முனிஹி பாஷண்டசண்டகிரிகண்டனவஜ்ரதண்டாஹ பிரச்சன்னபௌத்தமகராலயமந்ததண்டாஹ வேதாந்தசாரசுகதர்சனதீபதண்டாஹ ராமானுஜஸ்தவிலசந்திமுனேஸ்ரிதண்டாஹ சாரித்ரோத்தாரதண்டம் சதுரநயபதாலங்க்ரியாகேதுதண்டம் சத்வித்யாதீபதண்டம் சகலகலிகதாசம்ஹ்ருதே காலதண்டம் த்ரையந்தாலம்பதண்டம் த்ரிபுவனவிஜயச்சத்ரசௌவர்ணதண்டம் பத்தே ராமானுஜார்யஃ ப்ரதிகதகசிகோ சிரோவஜ்ரதண்டம் த்ரிதண்டம் த்ரையாமாங்கல்யசூத்ரம் த்ரியுகபதயுகாரோஹணாலம்பசூத்ரம் சத்வித்யாதீபசூத்ரம் சகலகலிகதாசம்ஹ்ருதே காலசூத்ரம் பிரஜ்ஞாசூத்ரம் புதானாம் பிரசமனதனமனப்பத்மினீநாலசூத்ரம் ரக்ஷாசூத்ரம் முனீநாம் ஜயதி யதிபதேர்வக்ஷசி ப்ரஹ்மசூத்ரம் பாஷண்டசாகரமஹாவடவாமுகாக்னிஹி ஸ்ரீரங்கராஜசரணாம்புஜமூலதாசஹ ஸ்ரீவிஷ்ணுலோகமணிமண்டபமார்கதாயி ராமானுஜோ விஜயதே யதி ராஜராஜஹ ராமானுஜோ விஜயதே யதி ராஜராஜஹ ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாசுதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விஸ்வானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேஹகிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே விசேஷ வித்பாதிஷதேஷு நாத விதக்தகோஷ்டி சமராங்கணேஷு உதீததோ மே கவிதார்க்கிகேந்திரான் ஜிஹ்வாகிரசிம்ஹாசனமபிபேயாஹந்தேலக்ஷ்மீஹயக்ரீவம் புரோ மே மார்கதர்ஷகம் ஏனாபக்தமதிநூனம் கிம்சித்பூதாஹி சம்ஸ்ருதாம் அச்சுதசம்ப்ரதாயான் மாம் சுதம் முகுந்தமே குரோ அரக்ஷதனுகம் பாதே பதமனுசராம்யஹம் பத்மநாபகுரும் வந்தே சதாச்சாரியம் அஹம் சதா குலீனம் பீஷுசீலாதி விக்ரஹம் சுத்தவைதிகம் ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் விமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்தவிதராணி விருணாயமேனே அஸ்மத்குரோ பகவதோ சதைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மகரசீரிஹவ்ருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஷ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜேதி கிருபயாரங்கிணேனஸ்தபாரம் தத்தம்ப்ராப்தாகமாந்தத்ஹ்ருதயமனுகணம் நிஷ்கிருதாபூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிசரணாரப்தமோக்ஷாசிரமம் தம் சத்வஸ்வம் ஸ்ரீவராஹம் ஸ்ரீவரமனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்ததேசிகைதீந்திரகடாட்சலப்தத்ரையந்தசாரமனவத்யகுணம் புதாக்ர்யம் நாராயணாத்யேதுரியகிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாதயதிசேகரமாஸ்ரயாமஹ. நமஸ்தபாயே, எல்லாருக்கும் நமஸ்காரம். அப்படியே முதல்ல வாசிச்ச அந்த பத்தியமானது தாட்டி பஞ்சகம்னு பெயர். ரொம்ப அற்புதமான ஒரு பத்தியம் அது. எம்பெருமானாருடைய ஒரு விஜயம், மற்ற மதங்களை அவர் வென்ற விதம், அத அழகா வர்ணிக்கக்கூடிய ஒரு பத்தியம் அது. யார் எழுதினார்கள் கொஞ்சம் இந்த அபிப்பிராய பேதம் இருக்கு. குரத்தழவன் சாதிச்சதுன்னு சொல்றார், அல்லது நாலஞ்சு பேர் சேர்ந்து, நாலஞ்சு ஆச்சாரியர்கள் சேர்ந்து பண்ணதுன்னு சொல்றார். அது எப்பயுமே நமக்கு சம்பிரதாயத்துல எதை எடுத்திருந்தாலுமே கொஞ்சம் மதபேதம் உண்டு, யாரு பண்ணினான்றதுல அது பரவாயில்ல. ஆனா விஷயமானது ரொம்ப ஸ்லாகியமான ஒரு விஷயம், அதற்காக அடிய விஜயாபனம் பண்ணேன். இன்றைய தினம் ஐந்தாவது நாள் இந்த பத்து நாள் உபன்யாசத்துல பாக்ய நகரத்தில் இருக்கக்கூடிய வேதாந்த தேசிக சபை நடத்தக்கூடிய ராமானுஜ ஜெயந்தியை முன்னிட்டு இந்த உபன்யாசம் நடக்கிறது. அதுல இன்னைக்கு ஐந்தாவது நாள் ரிஜராஜ வைபவத்தை அனுபவிச்சுட்டு வரோம். முதல்ல எம்பெருமானார் தரிசனத்தை மூணு நாள் அனுபவித்தோம், நேற்று தொடங்கி ரிஜராஜ வைபவத்தை அனுபவிச்சுட்டு வரோம். இதுல அடியனுக்கு என்ன அருகத்தை இருக்கு? எம்பெருமானாரை பத்தி பேசுறதுக்கோ இல்லது அவரோட புகழை பத்தி பேசுறதுக்கோ ரெண்டு வார்த்தை சொல்றதுக்கோ என்ன அருகத்தை இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரெண்டு பதில் கிடைச்சது. ஒன்னு ராமானுஜ நூற்றாண்டிலிருந்து ஒரு பாசுரம், இன்னொன்னு எட்டுராஜ சப்தத்திலிருந்து ஒரு பத்தியம். ரெண்டுத்தையும் அடியா விஜயாபிக்கிறேன். நிகரண்டு நின்ற எண்ணீ சதைக்கு நின் அருளின் கணந்து புகழொன்றுமில்லை அருட்கும் அகுதே புகழ். உண்மையினோர் பகரும் பெருமை ராமானுஜா இனாம் பழுதே அகலும் பொருளன் பயன் இருவோமுக்கு ஆன பின்னேன்னு திருவரங்க தமிழனார் சாதிக்கிறார். ராமானுஜா ரொம்ப வாசிச்சவா, ரொம்ப நல்ல நடத்தை உடையவாளா உன்ன புகழ்ந்திருக்கா. அடியேனும் ரொம்ப நீசன், என்னுடைய அந்த நீச்சதா, அதாவது சம்ஸ்கிருத விசேஷம் என்னன்னா இந்த தான்ற ஒரு எழுத்து கடைசியில் இருந்துன்னா தன்மையை குறிக்கிறது. நீச்ச அப்படின்னா ஒரு ஆளை குறிக்கிறது, நீச்சதானா அந்த நீச்சனாக இருக்கும் தன்மை. பொதுவா இந்த ஆணு மொடிர சம்ஸ்கிருத பதங்கள்லாம் தமிழ்ல பிரயோகம் பண்ணிச்சு ஐன்னு ஆயிடும். சீதா அப்படின்னா சீதை, ராதான ராதை, கோதான கோதை. அது மாதிரி சம்ஸ்கிருதம் வாசிச்சாதான் இந்த நிகரென்று நின்ற என் நீசதைக்குன்ற பதமானது புரியும். ஏன்னா நீ சதைக்குன்னா இருக்க அடியே யோசித்த காலம் உண்டு, என்ன எழுதி இருக்காரு புரியலையேன்னு. அது நீச்சதா, அடியனுடைய நீச்சதைக்கு, அதாவது இந்த நைச்சியத்துக்கு நிகரே இல்லை. மேலும் நின் அருளின் கண்ணன்றி புகழொன்றுமில்லை, அந்த நீசதை போகணுமே ஆனால் அதுக்கு ஒரே புகழ் உன்னுடைய கருணை. அது மட்டுமில்ல, உன்னுடைய கருணைக்கும் அதே புகழ் அப்படிங்கிற. என்னுடைய நீசதைக்கு லட்சியம் உன்னுடைய கருணை, உன்னுடைய கருணை கருணையா இருக்கணுமே ஆனால் என்னுடைய நீசதை தான் அதுக்கு டார்கெட் அப்படிங்கிற. என்னுடைய நீசதை, என்னுடைய நைச்சியம் இருக்கணும், அதுதான் உன்னுடைய கருணைக்கு லட்சணம் லட்சியம் அப்படிங்கிறார். நீ எப்படிப்பட்டவன் கேட்டா உண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுஜா, உன்னுடைய பெருமையை ரொம்ப மேம்பட்டவர்கள் புகழ வேண்டிய உன்னுடைய பெருமை இருக்கு. நீ நாம் பழுது அகலும் பொருளன் கேட்கிறார். ரெண்டு பேரை பத்தி விசாரப்பட வேண்டாம். இப்போ இது ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் யூஸ் இருக்குங்கிறார். என்ன அப்படின்னா என்னுடைய நைச்சியமும் போறது, உன்னுடைய புகழுக்கும் இன்னொரு புகழை சேர போறது, இவனையே ஏத்துண்டார் அப்படின்ற பேர் உனக்கு கிடைக்க போறதுன்னு அழகா சாதிக்கிறார். இந்த அர்த்தம் நிறைய இடத்துல துவனிக்கிறது, ஆழ்வார பாசுரங்களையும் உண்டு. ஸ்தோத்திர உத்தரத்தில் வரைச்சு நிமஜதோ நந்த பவார்ணவாந்த சிராயமே கூலம் இவாசிலப்தா துவயாபிலப்தம் பகவன் இதானீம் அனுத்தமம் பாத்திரம் இதந்தயாயாகன்ற. நாராயணா, நான் வந்து ரொம்ப நாளா அந்த சம்சார சாகரத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவன், எனக்கு நீ கிடைச்சிருக்க. கூலம் இவாசி லப்தகா, எனக்கு ஒரு ஒதுங்கறதுக்கு ஒரு கரை அல்லது ஒரு படகு மாதிரி நீ கிடைச்சிருக்க. அதோட மட்டும் இல்ல, துவயாபி லப்தம் பகவன் இதானியும் விடர், உனக்கும் ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. என்னன்னா அனுத்தமம் பாத்திரம் இதம் தயாயாக. உத்தமம்னா பெஸ்ட் அர்த்தம், இதுக்கு இதை விட பெஸ்ட் கிடையாது. அடியன் தான் அந்த பாத்திரம், அப்படிப்பட்ட உன்னுடைய தயைக்கு ஒரு பாத்திரம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அப்பதான் நீ தயாவான் அப்படின்ற அதே ரீதியில் தான் அந்த இதுவும் இருக்கு. அயவான் சாதிச்சிருக்கார் அடியன் சிறிய ஞானத்தை சொல்றார், ஆனா ரொம்ப லைட்டா இருக்கு, இந்த அளவுக்கு எதுவும் இல்ல. இன்னொன்னு, இந்த அடியன் சிறிய ஞானத்தனுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, ஜீவாத்மாக்கள் எல்லாருமே சிறிய ஞானத்தர்கள் தான். பெரிய ஞானத்தன்னா அது பகவான் தான், ஸ்வரூபத்தக. அப்ப ஆழ்வாரங்க சொல்லிச்சு அவருக்கு ஸ்வரூபமா சிறிய ஞானத்தர் இருக்கார். அரியன் மாதிரி இருக்கவெல்லாம் சுபாவத்தகவும் சிறிய ஞானத்தன் தான், அதான் அங்க பாகுபாடு. இருந்தால நமக்காக அந்த பாசுரங்கள்லாம் அவ எழுதி வச்சிருக்கா. சுவாமி தேசிகன் அழகா சாதிக்கிறார், பருஷாதிவாத பரிவாத பைஷுன பிரபுதி பிரபூத பதமீய பங்கிலாம் ஸ்வதே மமாத்ய சுபகா சரஸ்வதி யதி ராஜகீர்த்தி பதகைர் விசோதிதா. பருஷ அதிவாத பரிவாத பைஷுன பிரபுதி பிரபூத பதனீய பங்கிலாம் ஸ்வதே மம அத்ய சுபகா சரஸ்வதி யதிராஜ கீர்த்தி கதகைஹி விசோதிதான் சாதிக்கிறார். அது எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு இந்த பத்தியம். ஒரு தடவை இந்த மாதிரி சுவாமிகளுடைய நேச்சார சந்தானத்தெல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தப்ப ஒரு சின்ன கனவு, சுவாமி தேசிகன் கனவுல எழுறார், சுவாமி நீ எதுக்கு இந்த மாதிரி நிச்சயாசந்தானம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறேன். இந்த காலத்துல சொல்றாருன்னா தூமச்சா தெரியலையா உனக்கு அப்படின்னு. அப்ப சுவாமி சொன்னாரு, உனக்காக தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தா அப்படியே எனக்கு அப்படியே பொருத்தமா இருக்கு. பருஷ அதிவாத கடுங்கல் பயன்படுத்துறது, அதிவாதம்னா எக்ஸாஜிரேஷன், அதிகமா பேசுறது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதிகமா பேசுறது. பரிவாதம்னா தப்பு கண்டுபிடிக்கிறது அல்லது வெய்யறது. பைஷுனா பூர்வபாகித்தம், தப்பு கண்டுபிடிக்கிறது. பிரபுத்தி பிரபூதன இத்தியாதிகளால நிறைய இருக்கக்கூடிய பதனீய பங்கிலா, அந்த பதனீய பங்கிலான்னா பாதகங்கள், அதனால இருக்கக்கூடிய சேரு சகதி. இப்படி என்னுடைய வாக்கானது இந்த அளவுக்கு ஒரு அழுக்கடைந்து பெருக்கு அடியனுடைய வாக்கு. இப்ப இந்த அழுக்குக்கு என்ன மருந்து, இந்த அழுக்குக்கு எப்படி சுத்தி ஏற்படும் சொன்னா, எதிராஜ கீர்த்தி கதகைகி விசோதித்தான் சாதிக்கிறது. கதகம்னு சொன்னா தேக்காங்கொட்டன்னு அதுக்கு மீனிங் கொடுக்கிறா, அதை வச்சு தேய்ச்சோம்னா அந்த அழுக்கானது போறது. அப்ப எதிராஜ கீர்த்தி கதகைகி விசோதித்தா, இந்த எதிராஜனுடைய புகைய பறக்க சொல்றதுனாலேயே இதுவரைக்கும் அசுத்தமா இருந்த அடியனுடைய வாக்கானது இப்ப ஒரு சுத்தத்தை அடையட்டும்னு சுவாமி சாதிச்சிருக்கார். அது அடியனை பொருந்தன மாதிரி இருக்கு. இந்த ரெண்டு பத்தியத்தையும் ஷேர் பண்ணிட்டாச்சு, அதுக்காக அதை விசாரணை பண்ணேன். இப்ப நம்ம யதிராஜ வைபவத்தை அனுபவிக்கலாம். ஆந்த பூர்ணர்னு பெயரை கொண்ட வட்டுக்க நம்பி அல்லது வட்டுக்க பூர்ணர், இந்த பூர்ணன்ற சப்தமானது தமிழ் நம்பின்னு ஆறுது. அதான் மகா பூர்ணர், காஞ்சி பூர்ணர்லாம் வச்சு நம்பி நம்பின்னு தமிழ்ல சொல்ற வழக்கம் வந்து. கோஷ்டி பூர்ணர் ஸ்ரீ ராமானுஜ யோகீந்திர க்ஷீர கைங்கரியசாலினே நமோ வட்டுக்க பூர்ணாய மகனீய குணாய தேனு, அந்த தனியன் அவருடைய அந்த சுவாமியினுடைய தனியன் அது. பெம்பெருமானாருக்கு க்ஷீர கைங்கரியம் பண்ணிக் கொண்டிருந்த அந்த உத்தமமான குணங்களை உடைய வட்டுக்க நம்பியை உமக்கு ஒரு நமஸ்காரம்னு ஆரம்பிக்கிறது. நேற்றைய தினம் நம்ம நிறுத்தின இடம் வந்து யாதவ பிரகாஷர ராமானுஜர், அதாவது அந்த குருகுலத்திலிருந்து வெளில வந்துடுறார். அதற்கு மேல் அவருக்கு அங்க இருக்கிறதுக்கு மனம் இல்லை. ஏன்னா சுத்திகளுக்கெல்லாம் அபார்த்தம்னு சொன்னா தப்பான அர்த்தங்களை அவர் கொடுத்துட்டு வர்றார். அப்ப பாஷ்யக்காரர்களுக்கு உடன்பாடு இல்லை. தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினேன் எஸ் ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜுவரம் அசீஷமத்துன்ற தனி நேற்று பார்த்தோம். அது மாதிரி இப்படியெல்லாம் அனர்த்தத்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சுத்தி வாக்கியங்களுக்கெல்லாம் முரண்பாடு இல்லாம அர்த்தம் பண்ண முடியும், அந்த அர்த்தத்தை நமக்கு இங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாதவ பிரகாஷருடைய குருகுலத்திலிருந்து பாஷ்யக்காரர் வெளில வந்துடுறார். யாதவ மர்க்கடேன ராமானுஜாக்கியோ மணிரத்புத ஸ்ரீஹி ஹிருத்ய கரீஷஸ்ய ஹரேரபூதி த்யாகன்ய ஹிருஷ்டஸ்வசயாமுனார்யஹ. உடனே தகவல் போறது, வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாடி கூட தகவல் உடனே அங்கங்க அந்த காலத்திலயும் போயிட்டு தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி யாதவ பிரகாஷர் என்ற ஒரு கபி, ஒரு குரங்கிடமிருந்து அற்புதமான ஒரு மணி, ஒரு மணி ரத்னமானது வாசகர் ராமானுஜனானது விடுவிக்கப்பட்டது அப்படின்ற செய்தி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியதான் யாமுனாச்சாரியருக்கு. ஏன்னா இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். முன்னாடியே நேற்று பார்த்தோம், வந்து பாஷ்யக்காரரை கடாட்சிச்சார், இருந்தாலும் சம்பாஷணம் பண்ணல. ஏன்னா சம்பாஷணம் பண்ணினா அவருடைய பூர்வபக்ஷ அந்த கல்வியானது தடைபடுன்றதுனால வெறுமை கடாட்சிச்சுட்டு போயிட்டார். என்ன சுவாரஸ்யம் கேட்டா, அவருடைய கடாட்சம் அந்த யாதவ பிரகாஷம் மேலே விழுந்திருக்கு. அது பின்னாடி ஒரு சுகத்துல பார்க்க போறோம். அதனால்தான் அந்த யாதவ பிரகாஷருக்கும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ராமானுஜரே வந்து அடைஞ்சார். அதான் முன்னாடியே நேற்று சுகத்துல பார்த்தோம், ரொம்ப அழகா இங்க விபரீதமா இருக்கு. ராமானுஜன் அல்லவோ இங்க குருவா இருக்கணும், யாதவ பிரகாஷன் அல்லவோ இங்க சிஷியனா இருக்கணும், இது என்ன விபரீதமா இருக்குன்னு அவர் சொன்ன மாதிரி ஒரு சுகத்தை பார்த்தோம், சாதிச்ச மாதிரி. அது பின்னாடி பழிக்க போறது. ஆக இதெல்லாம் யாதிருச்சிகமான ஒரு ஒரு ஒரு புண்ணிய விசேஷம். அது எப்படி கதையில சொல்ற மாதிரி, பசுமாடு காணாம போறது, ஒரு நாத்திகனுடைய பசுமாடு, அந்த பசுமாடை விரட்டிட்டு போனா அது கோவில பிரதட்சணம் பண்றது. அப்ப பசுமாடு பின்னாடி இவனும் ஒரு பிரதட்சணம் பண்ணதுனால அது ஒரு கவுண்ட் ஆயிருக்கு. பரவாயில்ல, இவன் இன்னைக்கு அந்த பிரதட்சணம் பண்ணான்னு பெருமாள் எடுத்துக்கிறான்னு ஒரு அது மாதிரி இதெல்லாம் யாதிருச்சிகமா இருக்கக்கூடிய. அதனாலயே நம்ம மகான்கள் கிட்ட அவளோட நிழல்ல இருக்கிறது உத்தமமான ஒரு காரியம். அவளுக்கு நடக்கக்கூடிய நல்லதெல்லாம் நமக்கு நடக்கும். இது யாதவ பிரகாஷா கூட இருக்கலாம் தோன்றது. ஏன்னா பூர்வாசிரமத்துல அவர் உடும்பா இருந்தார்ன கதையெல்லாம் கூட இருக்கு. அது மாதிரி ஏதோ ஒரு சம்சார விசேஷத்துல இது வந்திருக்கும் தோன்றது. இருக்கட்டும், அது மாதிரி உபன்யாசத்தை கேட்டுட்டு போட்டோம். அது மாதிரி இப்ப அதற்கு அடுத்து ராமானுஜாரியா நயனாயசோபி சிஷ்யம் மகாபூர்ண மதாதிவேஷ கத்வாத காஞ்சிம் சசதோஷயித்வா தம் ஸ்தோத்ர ரத்னேன துதோஷ பூயஹ. அப்ப ராமானுஜரை விடுவிக்கப்பட்டுட்டார். இப்ப இந்த ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு ஆட்சின்னு வரணும். அதற்காக யாமனாச்சாரியர் என்ன பண்றாரு கேட்டா, பெரிய நம்பிய மகாபூர்ணரை அனுப்புறார். அவருக்கு கட்டளை இடுறார், நீ போய் பாஷ்யக்காரரை அழிச்சுடுவார், ராமானுஜரை அழிச்சுடுவான்னு கட்டளை இடுறார். சரி, அப்ப காஞ்சிக்கு மகாபூர்ணர் அங்க எழுதார், காஞ்சிக்கு எழுதுறார். என்ன பண்றாருன்னு கேட்டா, பாஷ்யக்காரரை எப்படி இங்க அவரோட கவனத்தை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, யாமனாச்சாரியருடைய ஸ்தோத்திர ரத்தனத்தை பாராயணம் பண்றது. நேற்றுக்கே அனுபவிச்சோம், ஸ்தோத்திர ரத்தனமானது நிஜமாவே ரத்தனம். அது எல்லாரும் நம்ம அதை வாசிக்கணும், வாசி அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஸ்தோத்திர ரத்தனமானது 4000 திவ்ய பிரபந்தத்தில் என்ன ஒரு பாவம் இருக்கோ அந்த பாவம் அதற்கும் உண்டு. சுவாமி தேசிகனுடைய சீ சூக்திக்கும் இது முன்னாடி இதே அர்த்தத்தை அனுசரித்து சுவாமியுடைய சில சூக்திகளும் இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மகத்தான ஒரு ஒரு காவியம்னே சொல்லலாம், கொண்டாடுற. இன்ஃபேக்ட் காவிய சாஸ்திர நிபுணர்கள் வந்து ஸ்தோத்திர ரத்தனத்திலேருந்து கோட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் காஷ்மீர தேசத்தில் இருந்தவா தன்னுடைய கிரந்தத்தில் இப்படி இருக்கணும்ன்ற அளவுக்கு இதிலிருந்து கொட்டேஷன்ஸ் போயிருக்குன்னா அப்ப அந்த காலத்துக்கு இதுக்கு என்ன ஒரு மேன்மை இருந்திருக்குன்றதை கவனிக்கணும். அப்ப இவர் போய் அங்க அவருக்கு அந்த ஸ்தோத்திர ரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லி இவருடைய கவனத்தை ஈர்த்து அதனால சந்தோஷப்பட்டு ராமானுஜார்யோபிசயாமுனார்யன் சம்சேவிதம் ரங்க புரியும் கமிஷன் பிராஜ்யம் மகாபூர்ணயுத கவேர கன்யா தட்டே சூரியகணம் ததர்ஷ கவேர கன்யா தட்டே சூரியகணம் ததர்ஷ ஆபாத சூடம் அனுபூய ஹரிம்சயானம் மத்தியே கவேர துஹிதுர் முதிசாந்தராத்மான் இருக்கு. சம்ஸ்கிருத மாஸ்டர் தான் தனியன்களை சரியா அனுசந்தானம் பண்ண முடியும். மத்தியே க வேறன்னா பிரிச்சுட்டு போக்கா நம்ம வேற வேறையா அப்படிலாம் பிரிக்க கூடாது. மத்திய கவேர துகிட்டுக்கும் காவேரிக்கு எப்படி பெயர் இருந்ததுன்னு கேட்டா, கவேர ரிஷியனுடைய புத்தினால காவேரி, கவேர காவேரி. அதான் மத்திய கவேர துகிட்டுகு, துகிதானா பொண்ணுன்னு அர்த்தம். அப்ப கவேர துகிட்டுகுன்னு சொன்னா காவேரியினுடைய மத்தியில், அத காவேரி தீர்னு பாட்டெல்லாம் கூட இருக்கு. அப்படி அந்த காவேரி மத்தியில் இருக்கக்கூடிய அது அந்த தண்ணீருக்கு அர்த்தம். அது அப்புறம் பார்க்கலாம். இங்க ராமானுஜர் என்ன பண்ணார்னு கேட்டா, யாமுனாச்சாரியை சம் சேவித்தும் அவரை சேவிக்கிறதுக்காக ரங்கபுரியின் கமிஷன் ரங்கபுரிக்கு எழுறார். அப்போ மகா பூர்ணரோட கூட போனா அங்க பெரிய ஒரு ஸ்ரீவைஷ்ணவ கோஷ்டி காவேரி கரையிலேயே இருந்துருக்கு. அந்த சூரிய கணத்தை ததர்ஷ பார்த்தார் அப்படின்னு இருக்கு. ரங்கேஷ முக்கியா அபி சூரயஸ்தௌ திருஷ்டா மகா பூர்ண யுதாய தஸ்மை ராமானுஜாரியாய நிவேத்ய சாந்தாஹ ஸ்ரீயாமுனார்யாங்குலி முத்ரிகாம்ச்ச. ஸ்ரீ ஆலவந்தார் அப்பவே தன்னுடைய சரம தசையில இருந்தப்போ அவருடைய தேகாவசானமானது ஏற்பட்டது. ஏற்பட்டாலும் அவருக்கு மூன்று குறைகள் இருந்தது. அந்த மூன்று குறைகளை தெரிவிக்கும் விதமா தன்னுடைய மூன்று விரல்களை அவருடைய திருமணியில அவைகள் மடங்கியே இருந்தது. அப்ப பாஷ்யக்காரரும் பெரிய நம்பி அங்க போனப்ப அங்க இருந்தவாள்லாம் அதை காண்பிக்கிறார். திருநாடு அலங்கரிச்சிட்டார். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி அவருடைய திருமேனியில மூன்று விரல்களானது இந்த மாதிரி மடங்கி இருக்கின்றது சொல்றார். ஸ்ரீ யாமுனாரிய அங்குலி முத்ரிகா அம்ச அப்படின்றத காண்பிக்கிறார். இப்ப ரங்கேஷ முக்கியான்றதுனால திருவரங்க பெருமாள் அறையர் அவர் தான் அந்த கோஷ்டியை லீட் பண்றார். இவர் யாருன்னு கேட்டா யாமுனாச்சாரியருடைய சிஷ்யரும் ஆறார், பிள்ளையும் குமாரரும் ஆறார். அவர் சத்யாச சூத்திரம் விபரீவரிஷேன் தத்தாத நாமாபி ஷடாரி நாம யுக்தம் விதாஸ்யாம் யுபயோர் ஜீவ ராமானுஜோ வந்தத தத்பதாஜே. என்ன அவருக்கு இருந்த மூன்று குறைகள்னு கேட்டா, ஒன்னு வந்து வியாச சூத்திரம், அந்த சூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதுறது. அவருடைய தந்தையான பராசரருடைய பெயரை வைக்கிறது, திருநாமத்தை ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு சூட்டுறது. மூன்றாவது நம்மாழ்வாருடைய பெயரையும் சொல்றது. அதாவது அந்த பெயரை வைக்கிறதுக்கு தகுந்த ஒரு வெற்றி தேவை. யாருக்கான வச்சிடலாம். இந்த காலத்துல எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சடகோபன் பேர் வைக்கிறா, தேசிகன் கூட பேர் வைக்கிறார். ஆனா அவால என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா நமக்கு அந்த பெயருக்கும் இதுக்கும் பொருத்தம் இல்லாம இருக்கு. அதனால அந்த பெயரை வைக்கிறதுக்காக யமுனாச்சாரியர் ஒரு அவசரத்தை ஒரு வெயிட் பண்ணி பிரதீட்சை பண்ணியிருந்திருக்கார். ஆனா அவருடைய ஜீவதசையில அது நடக்காம போனதுனால அதை இண்டிகேட் பண்ற மாதிரி அவருடைய மூன்று விரல்கள் மடங்கி இருந்தன. உடனே பாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னா, இந்த குறைகளுக்கு தெரிஞ்சுண்டு என்ன பண்றாருன்னா, வியாச சூத்திரம் விவரி வரிஷே, அந்த வியாச சூத்திரத்தை அது ஏன் வியாக்கியானம் பண்றேன், அதுக்கு ஒரு பாஷ்யம் எழுதுறேன்னு சொல்றார். தத் தாத்த நாமாபி ஷடாரி நாம, அவருடைய தந்தையின் பெயரான பராசரரின் வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தே பிரபகம், அதுல அப்படி அஞ்சு தலைமுறையுடைய பேர் வருது. இதுல எல்லாருடைய பேரும் அதுல வருது. சக்தே போத்திர மகல்மிஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோனிஜிம், அஞ்சு பேர் அப்படியே தலைமுறை அந்த ஸ்லோகமானது சொல்றது. அப்படிப்பட்ட பராசருடைய பெயரையும் நம்மாழ்வாருடைய பெயரையும் சூட்டுகிறேன்னு அவர் சொல்ல ஒரு சபதம் பண்ண என்ன ஆச்சரியம்னு கேட்டார். க்ஷணேன தஸ்யாங்குலயஸ்ய திஸ்ரஹம் புரேவ பூதா சதவேக்ஷ சர்வேன் சித்தாந்த நிர்தாரண சார்வபௌமஹ சத்யம் பவிஷ்யத்யமித்யவோசன். இவர் சொன்ன நாளைக்கும் அந்த மூன்று விரல்களும் அழகா அப்படியே நீண்டு அதை பார்த்தவாள் ஆச்சரியம். நிச்சயமா இவர்தான் சித்தாந்த நிர்தாரண சார்வபௌமஹான் நம்ம இன்னைக்கு சாட்சியங்களில் சொல்லக்கூடிய அந்த சப்தங்களை அழகா அப்படியே பயன்படுத்தியிருக்கார். பாஷ்யக்காரரே நம்முடைய சித்தாந்தத்துக்கு நிர்தாரணம் பண்ணக்கூடிய சார்வபௌமரா இருக்க போறார்னு அவ தெரிஞ்சுண்டார். ஆனா பாஷ்யக்காரருக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம்னு கேட்டா, யாமுனாச்சாரியரே நம்முடைய குரு, அவரை போய் சரணடைஞ்சு அவர்கிட்ட வாசிச்சு மேலும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை ஒரு துறையில தான் காஞ்சியிலிருந்து அவர் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தார். ஆனா அதற்கு முன்னாடியே யாமுனாச்சாரியரை சேவிக்க முடியாம போயிட்டதுனால ரங்கநாதரை சேவிக்கிறது கூட அவருக்கு அப்ப மனசுல திருவுள்ளம் பத்தலையா. அந்த வருத்தத்திலேயே ஸ்வரன்னசம் சேவி சரங்கநாதம் ஆகம்ய காஞ்சிம் வரதம் பிரணம்ய தீர்த்தாதி கைங்கரிய கரகதாசித் கிம் பாத்ய கர்த்தவ்யம் இதீவ தத்யௌ. சேவித்து விட்டு அசம் சேவியர் ரங்கநாதன் ரங்கநாதரை சேவிக்காம காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார். வந்து பரதனையே மறுபடியும் பிரணம்ய வணங்கி அந்த தீர்த்த கைங்கரியம் என்ன முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரோ அந்த சாலை கிணறு அந்த தீர்த்த கைங்கரியத்தை மேலும் அவர் கண்டிப்பாக அந்த கைங்கரியத்தை. அதையும் பேசுற தமிழ் எல்லாருக்கும் புரியுறதா? ஏன்னா ஒருத்தர் மெட்ராஸ்ல கேட்டார், நீ இவ்வளவு தமிழ்ல பேசுறீ, அங்க அத்தனை தமிழ் புரிஞ்சுக்கிறவா இருக்காளான்னு ஒருத்தர் கேட்டார். அதனால நல்லா தமிழ் பேசுறேன் தெரியுது எனக்கு. அப்ப அடியன் தமிழ் பேச சுமாரா தான் இருக்கும் இருந்தாலும் அடியோட தமிழ் சுமாரா தான் இருக்கும். அப்படின்னா அதிகம் பொறுத்துக்கணும். வரதாந்தரங்கம் வர்ணாசிரமாச்சார விதாயகம் தம் சம்பிராத்தய சித்தகதம் மமார்த்தம் ஞாத்வா கரீஷாத் வததேசிகேதி. பாஷ்யகாரருக்கு தம்முடைய திருவுள்ளத்துல சம்பிரதாயமானது இப்படித்தான் இருக்கணும் இருக்குன்ற ஒரு நிச்சயமான ஒரு பாவம் இருந்தது. இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் யமனாச்சாரியரை போய் அடைகிறார். அப்ப அதை தெரிஞ்சுக்க முடியாம போனதுனால மறுபடியும் காஞ்சிக்கு வந்தப்ப காஞ்சி போர்ணர் அங்க எழுந்திருந்தார். அவர் அவருடைய சரித்திரம் மட்டும் திவ்ய சரித்திரம், அதை பத்தி நிறைய சொல்லணும். வரதனோட கூட வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு விசேஷம் அவர்கிட்ட இருந்தது. அந்தரங்கமா வரதண்டத்துல போய் வார்த்தை சொல்லிட்டு போறான், கைங்கரியம் பண்ணிட்டு என்ன நல்லா திருவள்ளம் பண்றதா இவங்க நடந்துருக்கா இப்படிலாம் கேட்டு போறான். அப்ப பாஷ்யக்காரருக்கு அந்த திருக்கட்சி நம்பிகள் மேல ஒரு அபிமானம் உண்டு. அவரையே குருவா அடையலாம்னு இவருக்கு ஒரு மனசுல எண்ணம் தோண அவர் போய் பார்த்தப்ப அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, வர்ணாசிரமாச்சார விதாயகம் தம். அவருக்கு பாஷ்யக்காரரை பத்தி அவருக்கு தெரியும். அப்ப இவர் தன்னிடத்துல கத்துக்கிறதுன்றது இரண்டாம் பட்சம் தான். எப்ப கத்துக்கலாம்னு சொன்னா, அதே வருடத்துல ஒரு வாத்தியார் ஒரு குரு அகப்படையில்னா அப்பதான் தேசிக அழகா சாதிச்சிருக்காரு. சில விஷயங்கள்ல அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம இந்த காரியத்தை பண்ணலாம ஒழிய இப்ப நம்ம பண்ண வேண்டாம், இதை நம்ம வரதனிடத்திலே கேட்போன்ற ரீதியில பாஷ்யகாரனும் அவர்கிட்ட சொல்றார். இதெல்லாம் அடியின் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அது பின்னாடி ஸ்லோகங்கள்ல வரப்போறது. இந்த விஷயத்தெல்லாம் தேவல் வந்து வரதனிடத்துல தெரிவிச்சு வரதன் என்ன சாதிக்கிறது அடியன் சொல்லணும்னு கேட்டார். அதான் சம்பிராத்தயத்து சித்தகதம் மமார்த்தம், அடியின் சித்தத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்தை கேட்டுட்டு பிரார்த்திச்சுட்டு ஞாத்வான் கரீஷாத்து வத தேசிக்க, தேசிகன ஆச்சாரியன் அர்த்தம், ஆச்சாரியரே எனக்கு கேட்டு சொல்ல வேண்டும்னு. ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அந்த இடத்துல, இந்த வர்ணாசிரமம்ன்றது நிறைய பேருக்கு ஒரு நம்ம கன்ஃபியூஷன் இருக்கு. வர்ணாசிரமம் என்னமோ இடையில ஏற்பட்டது, இன்னொன்னு முதல்ல எல்லாம் அந்த மாதிரி பிறப்பை ஒட்டி இல்ல, அவாவா செஞ்சிருந்த ஒரு தொழில் ரீதியா இருந்தது, அதற்கு பிறகு அது மாதிரி இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பகவான் கீதையில சொல்லிச்சு, சாதுர்வர்ணியம் மயாசிஷ்டம் குண கர்ம விபாகசகன்னு சொல்லியிருக்கார். அங்க கூட ஜென்மான்னு சொல்லலையேன்னு கேட்கலாம், ஆனா அந்த குணமோ கர்மமோ அது ஜென்மாவை பொறுத்துதான் இருக்கு. நமக்கு உடன்பாடு இல்லைன்ற ரீதியினால நம்ம வந்து சில விஷயங்களை ஏற்க மறுக்கலாம். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த வர்ணாசிரம தர்மங்களை எப்பயுமே விட சொல்லியோ இரண்டாம் பட்சமா ட்ரீட் பண்ணி இன்னைக்கு இங்கே சொல்லவே இல்லை. பட்சக்காரர் சொல்லிச்சே கூட வர்ணாசிரம தர்மம் இத்தி கர்த்தவியத்தான் சாதிச்சிருக்கார். ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டா, இதுல எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் கிடையாது நிச்சயமா, ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், we have to acknowledge the difference but that doesn't mean we have to discriminate. ஆனா டிஃபரன்ஸ் இருக்கிறது ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா அது நல்ல ஆட்டிடியூட் இல்ல. டிஃபரன்ஸ் இருக்கிறது ஒத்துக்கணும். டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா, அது நம்முடைய ஜென்மாவினால வரக்கூடிய அந்த டிஃபரன்ஸ். அதுவும் நம்ம வெஸ்டர்ன் கான்செப்ட் அடாப்ட் பண்றது இல்ல, ஒரு ஜென்மா இல்ல பல ஜென்மாக்கள். அப்ப இந்த ஜென்மால ஒருத்தர் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு வர்ணத்துல ஒரு ஆசிரமத்தில் இருக்காருன்னா அடுத்த ஜென்மத்தில் அவர் எங்க வேணா போகலாம், வர்ணாசிரம தர்மத்தை விட்டு வெளில கூட போகலாம், யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவாவா பண்ணின ஒரு புண்ணிய பாப விசேஷங்களை அடியொட்டி இருக்கு. யாரும் யாருடைய கம்பேர் பண்ண அவசியமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணச்சு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்க்கு அந்த டிபார்ட்மெண்ட் பேரமீட்டர் வச்சுதான் அப்ரைசல். அவனை கொண்டு நம்ம பினான்ஸ் டிபார்ட்மெண்டோ இல்ல வேற டிபார்ட்மெண்டோ அப்ரைசல் பண்ண போறது இல்லை. யாருடைய ஆண்டு போட்டியும் இல்ல. ஒருத்தர் பண்ணிட்ட காரியத்தை ஒருத்தர் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. அவாவாளுக்கு என்னென்ன காரியமானது விதிக்கப்பட்டிருக்கோ அத பன்னிண்டு வந்தாலே ஸ்ரேயஸ்னு கிருஷ்ணர் ரொம்ப அழகா தெளிவா அர்ஜுனனுக்கு சொல்ற. நீ யுத்தம் பண்ணுன்னு சொல்ற, ஏன் யுத்தம் பண்ணுன்னு சொன்னா அவன் க்ஷத்ரியன். இதை கொண்டு சில பேர் சொல்ற கிருஷ்ணா இஸ் இன்சைட்டிங் வயலன்ஸ் அப்படிங்கிற. என்னமோ கிருஷ்ணன் வேண்டாம்னு சொன்னா அவ சண்டை போடாத மாதிரியும், சண்டை இவர் தான் ஆரம்பிச்சு விட்டா மாதிரியும், இவர் ஆரம்பிச்சு உள்ள சண்டையை வேண்டாம்னு தூது போறார், அவ கேட்கல. அந்த மாதிரி சமயத்துல விட்டு ஓடாதேன்னு சொன்னார் அர்ஜுன் கிட்ட. சொல்ற விட்டு போனா சண்டை நிக்க போறதான்னு கேட்டார். சண்டை நிக்க போறது இல்லையோ, அப்ப நீ ஏன் உன் தர்மத்தை விடுற? அப்ப அவனுக்கு கன்ஃபியூஷன். அவன் நினைச்சிட்டு இருக்கான் இங்க இருந்து நமக்கே தோன்றது, ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம், பண்ணா நிறைய ப்ராப்ளம் ஆகும்னு தெரியறது, பேசாம விட்டுலாம்னு நினைக்கிறோம், எதுக்கு வம்பு அப்படின்னு. அந்த மாதிரி விடாதேங்கிற, விடாத. அந்த மாதிரி உன்னுடைய ஸ்வதர்மத்தை நீ பண்ணு அப்படின்னு சாதிக்கிற. எந்த வர்ணமா இருந்தாலும் எந்த ஆசிரமம் இருந்தாலும் நற்கதியானது ஏற்படதான் போறது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது பக்தி யோகமா இருந்தாலும் அவாவா கர்மா அவாவா அனுபவம் பன்னிண்டு கட்சே அதுக்குண்டான பலன் பகவான் கொடுக்க போறான். ஏன்னா பகவான் இன்னைக்குமே ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் கம்பேர் பண்ண போறதில்லை. ஒரு சின்ன கதை சொல்லுவா, ஒரு பெரிய பண்டிதர் இருந்தார், வேத இத்திகாச புராணங்கள்லாம் வாசித்தவர், ரொம்ப அவருக்கு அதனால ஒரு அகங்காரம் உண்டு. அந்த நமக்கே அகங்காரம் இருக்கச்சே, அப்படி வாசித்தவாள் நிச்சயமா இருக்கலாம், தப்பு கிடையாது. அவர் ஒரு வாட்டி ஒரு நதிய கடந்து போகணும், கடந்து போகச்சே அங்க ஒரு படகோட்டி இருந்தான். போனா அவனை கூப்பிட்டான், அந்த கடைக்கு போகணும்னாரு, வாரும் ஆக்சிடென்ட் வரேன்னு சொன்னான். இவர் சும்மா இருக்கலாமோ, சும்மா இல்ல, ஏதாவது பேசிட்டே இப்ப நிறைய படிச்சா என்னன்னா ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும் அவளுக்கு, நான் யார்கிட்ட ஏதாவது சொல்லணுமே. உடனே அவனை பார்த்து கேட்கிறார், ஏண்டாப்பா நீ வந்து வேதம்லாம் அத்தியனம் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறார். நான் சாமி என்ன பார்த்து எல்லாம் கேட்கறீங்கன்னா ஒன்றும் படிச்சது இல்லை என்ன. சரி போட்டு உன்னால முடியாது தெரியும் எனக்கு, இந்த இத்திகாச புராணங்கள்லாம் ஏதாவது வாசிச்சிருக்கியா அப்படிங்கிறத கதை கேட்டிருக்கேன். அதுவும் தெரியாதுன்னா அப்ப முதலே சொன்னார், உன் வாழ்க்கையில 25% வீண் பண்ணிட்ட, ஒன்றும் படிக்கலன்னு சொல்ற, கதையும் கேட்கலன்னு சொல்ற, இன்னொரு 25% வேஸ்ட். அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று அவதாரங்கள்லாம் எடுத்திருக்காரு பெருமாள், அதெல்லாம் பத்தி கேட்டிருக்கியானா ஒண்ணுமே இல்லைன்னுட்டான். 75% உன்னோட வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணிட்டியப்பா அப்படின்னு வருத்தப்பட்டார். பார்த்தா பெரிய ஒரு சூழல் ஜலத்துல. அவன் என்ன பண்ணா, கிருஷ்ணாராமான கையை கூப்பிட்டு குதிச்சுட்டான். அவனுக்கு நீச்சல் தெரியணும்னா கூட பகவான் மேல பாரத்தப்பட்டு குதிச்சுட்டான். இவருக்கு பெருமாளை யோசிக்கணும்ன்றது தெரியல அப்போ. ஏன்னா இவர் ஏகப்பட வாசியிருக்கார, உய்ய பக்தி வரலையே, ஆபத்து வந்தா பகவான அடையணும்ன்ற ஒரு எண்ணம் வரலையே, அதனால படகோடியே போனார்னு சொல்லுவா. இது மாதிரி படிப்புக்கோ இதுக்கோ பகவான அடையறதுக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா நம்முடைய மனசு பக்குவப்படுறதுக்காக தான். அந்தந்த ஏன்னா ஒருத்தருக்கு என்ன குணங்கள் மேலோங்கி இருக்கோ அவரை அந்த காரியம் பண்றதுதான் இட் மேக்ஸ் சென்ஸ். நம்ம இப்போ ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஆளு தேடுற மாதிரி தான், எல்லாரும் அர்ச்சகராகலாம்னு சொன்னா அர்ச்சகராவது எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சுக்கணும். ஒரு 14 உற்சவத்துக்கு கைங்கரம் பண்ணிட்டு வந்து பாருங்க, அப்படின்னா தெரியும். உடனே ஒரு விளையாட்டு உற்சவம், இன்னும் உற்சவம் வந்துட்டே இருக்கும், ரெஸ்டே கிடையாது, அவ எங்கேயும் வெளில வெளில போக முடியாது. ஒன்னும் லேசான காரியம் ஏதோ கோவில்ல ஜாலியா ஏசியில இருக்காரு அப்படின்னு நினைச்சிருந்தோம். நம்ம எந்த ஒரு காரியமும் அதை சின்னதுலேருந்தே அவளுக்கு அதை பழகி அந்த காஞ்சிபுரத்திலேயோ திருநெல்வேலியிலேயோ போய் பார்க்கணும். பசங்களுக்கு சின்னதுலேருந்தே அதுல ருச்சி ஏற்பட்டு வரக்கூடிய விஷயம் அது. ஆக பிறப்பு வளர்ப்பு இதெல்லாம் பொறுத்து வரக்கூடிய விஷயங்கள், இவைகள்லாம் நடுவில் மாற்றக்கூடிய விஷயங்களே அல்ல. அவாவாளுக்கு அவாவா ஜென்மால என்னென்ன ஒரு சுவாபாவிகமா எடுத்துக்க முடியுமோ, ஒரு யுத்தத்துக்கு போகணும் நம்மளால நிச்சயமா போக முடியாது. நம்ம நிறைய பேர் அப்படித்தான் இருக்கும், யுத்தத்துக்கு போறது ரெடியா இருக்கும். இருந்தாலும் சாத்விகமா சாத்விகம் ஓங்கி இருந்ததுன்னா இந்த காலத்துல எல்லாம் சமமா தான் இருக்கும். எல்லாருமே இன்னைக்கு ஒரே வண்ணத்துடைய காரியத்தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமூகத்தினுடைய உறுதி இந்த மாதிரி இருக்கு. ஆக மொத்தம் தப்பு நம்ம மேல தான் தோன்றது, ஏன்னா நம்ம தான் ஆப்பர்ச்சுனிட்டியை பறிச்சுட்டு இருக்கோம், அதனால தான் எல்லா பிரச்சனைகளும் வருது. ஒரு காலத்தில் நமக்கு சந்தர்ப்பம் இல்லாம இருந்தது, அவன் நிச்சயமா இப்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எதுக்குன்னு கேட்டா திரும்பி போறதுக்கு, அந்த திரும்பி போறதுக்கு ஒரு முயற்சியை அடையணும். சொல்லும் தோன்றது, பண்றதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம் தோன்றது. அந்த மாதிரி இந்த திருக்கச்சிறுமிகள் வந்து என்ன பண்ணார்னு கேட்டா, தான் அந்த பிரார்த்தனையை ஏத்துக்காம வர்ணனிடத்திலே அந்த பரத்தை கொண்டு சமர்ப்பிக்கிறார். அப்ப ஸ்ரீமான் பரம் தத்துவம் அகம் மதம் மேம் பேதஸ்தபத்திர் நிரபாய ஹேதுகூர் நாவஷ்ய கீஜ ஸ்மிதிரந்த காலேன் மோக்ஷோ மகாபூர்ண மிகாரியவரிய. ஆறு வார்த்தைன்னு சொல்லக்கூடிய விஷயம் இது. இந்த கிரந்தத்துல என்ன விசேஷம் கேட்டா, ஸ்ரீமான் பரம் தத்துவம் அகம்னு படிச்சிருக்க. பொதுவா நம்ம கேட்கறதுன்னு கேட்டா அகமேவ பரதத்துவம் அப்படிதான் கேட்டிருக்கோம். இந்த புஸ்தகத்தை எடிட் பண்ண வரதாச்சாரியர் அதை ஒரு டீவியேஷனா குறிப்பிடுறார். என்ன டீவியேஷன் கேட்டா, இந்த புஸ்தகத்தை ரொம்ப தெளிவா, நான் பாஷ்யக்காரர் காலத்தில் எழுதப்பட்ட கிரந்தம் இது. ஸ்ரீமான் அகம்னு சொன்னதுனால பிராட்டியோடு கூடிய நானே பரதத்துவம்ன்றத அப்ப வரதன் சொன்னதா, அப்ப அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டதுனால இது மோர் ஆத்தன்டிக்கா இருக்குன்றது அவருடைய, ஏன்னா அவர் பெரிய மகான் ஸ்காலர், அவருடைய கருத்து இதுதான். அந்த வார்த்தையை பார்க்கிறார், ஸ்ரீமான் பரம் தத்துவம் அகம். ஸ்ரீமான் ஸ்ரீயை உடைய அல்லது பிராட்டியோடு கூட. மதம் மே பேதகா, பேதகன்னு சொன்னாரே ஒழிய, நிச்சயமா பிரம்மமும் ஜீவனும் ஜெகத்தும் வேறதான், அதுல சந்தேகம் இல்லை. ஜீவாத்ம சுரூபம் வேற, ஜெகத் சுரூபம் வேற, ஈஸ்வர சுரூபம் வேற. இருந்தாலும் நேரத்தை பார்த்த மாதிரி அந்த சரீராத்ம பாவத்தினால அந்த ஐக்கியமானது சித்திக்கிறது. வேறு வேறையா இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு அவன் ஆத்மாவா இருக்கிறதுனால ஒரு ஐக்கியம். எப்படி சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஐக்கியமோ அப்படித்தான் அபேதமே தவிர வேற மாதிரி சொல்றாலே அந்த அபேதம் கிடையாது. அதனால மதமே பேதா. என்ன வழி இப்போ பகவான் அடையறதுக்கு கேட்டா, பிரபத்திஹி நிரபாய ஹேதுகுன்னு போட்டுண்டர். பிரபத்தி ஒன்று ஹேதுகுன்னு சொல்லாம நிரபாய ஹேதுன்னு போட்டுண்டர். அபாயனா விலகக்கூடிய அல்லது போகக்கூடிய நழுவக்கூடிய. நிரபாயன்னு சொன்னா நழுவாத நழுவ வைக்காத, அச்சுதன்ற பெயருக்கு அது அர்த்தம். சுத சாவேத்தி அதுக்கு நிறைய டெரிவேஷன் எல்லாம் இருக்கு. ஆக மொத்தம் அச்சுதன் நழுவ விடாதவன் நழுவாதவன் அர்த்தமா இருக்கு. அதே மாதிரி நிரபாயினின்னு தயா இருக்கு, அனபாயினி நிரபாயினின்னு பேர் இருக்கு. என்ன என்னைக்கும் அகலகில்லேன்னு சொல்றாரோ அதே அர்த்தம் தான், நிரபாயினி அனபாயினி. அப்படி இந்த பிரபத்தியானது நிரபாய ஹேதுகு. ந ஆவசியகீச்ச ஸ்மிருதிர் அந்தியகாலே. பிரபத்தி பண்ணினவன் தன்னுடைய கடைசி காலத்துல பகவான அவன் நினைத்தே தீர வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏன் சொல்லியிருக்காருன்னா, கீதையில கண்ணோட உபதேசம் வேற. எம் எம் வாக்கின்னு சொல்றாரு அங்க, எவன் எதை ஸ்மரித்துக் கொண்டு தன்னுடைய பிராணனை விடுறானோ அவனுக்கு அடுத்த ஜென்மா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப பிரபத்திக்கு இது தேவையான்னு கேட்டா, பிரபத்திக்கு இது தேவையில்லை அப்படின்னு. அந்தியகால மோட்சம் சொன்னதுனால தேகாவசான மோட்சம் சொன்னார் சொல்லி, இப்படி மகாபூர்ணம் மிக ஆரிய வரியா அப்படின்னு சொன்னாருன்னு இங்க அர்த்தமா இருக்கு. இதுல சில சுவாரஸ்யம் பார்க்கலாம். என்ன சுவாரஸ்யம்னு கேட்டா, சுவாமி தேசிகன் எப்படி இந்த பிரபத்தியையும் இந்த பிரபத்தி பலிக்கிறதுக்கு பெருமாள் பிராட்டி, பூமி பிராட்டி, கோதாதேவி, தயாதேவி இவாளுடைய பங்குலாம் என்னன்றது அழகா ஒரு அஞ்சு ஸ்லோகத்தில் அனுபவிக்கலாம். எப்படி சுவாமி தேசிகன் மாதிரி ஒரு கவியால தான் எதையுமே விட்டுக் கொடுக்காம ஒரு விஷயத்த சொல்ல முடியும். நம்மள மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறோம், பிராட்டி தான் அப்படின்னு சொல்றோம். பெருமாளுக்கு மிருகத்துக்கு கிருப்பையா சகையத்துக்கு பையன் விசாரம் ஒரு ஒரு சைடுக்கு நம்ம பண்றோம். ஆனா சுவாமி தேசிகன் எந்த சைடுமே சேரல, அழகா எல்லாத்தையும் ரிகன்சல் பண்றார். அதுல முதல்ல சொல்றார், சித்திராஜ சப்தத்தில் கமப்பியாத்தியம் குரும் வந்தே கமலா கிரகமே தினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ் எஸ்வயம் சொன்னார். கமப்பி ஆத்தியம் குரும், நம்ம குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய முதல் குரு அவன் யாருன்னு கேட்டா கமலா கிரகமே தினம். கமலா கிரகமே தினம், கமலா பிராட்டி பத்தினியாக உடையவன் ஒரு சம்சாரின்னு சொல்லி ரகுவீர கத்தியத்தில் நிறைய சாதிக்கிற புத்திர பௌத்திராதிசாலன் சாதிக்கிறார். அப்படி பெரிய சம்சாரி யாருன்னு கேட்டா அவன் தான் பெரிய சம்சாரி. குருன்னு சொன்னாலே சிக்ஷனம் உண்டு, சிக்ஷனம் பண்ணாதான் நல்ல குரு. பெருமை எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துருந்தா பையன் படிக்க மாட்டான். அதனாலேயே அவனுக்கு நிகிரகம் உண்டு. ஏன்னா அவனுடைய ஒரு டியூட்டியா இருக்கு, கடமையா இருக்கு. ஆனா அந்த நிகிரகம் தான் என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம. பெருமாள் ஒரு ஜீவாத்மாவை தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் வச்சுக்கோ, நம்ம வந்து நான் என்டிட்டி, நம்மள போய் அவன் வந்து ஆயுதத்தால தாக்குறதோ இல்ல பண்றான் வச்சிருக்கோ, என்னது இது? நம்ம வேணா கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கூட நம்ம உட்காந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கணும். பகவான் அப்படி பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. அப்ப என்ன நிகரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம போக்குலயே ஒட்டுடுறான். சரி அப்படியா, சரி போயிட்டு வா பாக்கலாம், எந்த ஜென்மால என்ன ஏற்படுறத பாக்கலாம், எப்ப சதாச்சார கடாட்சம் ஏற்படுறத பாக்கலாம்னு நம்முடைய வினைக்கு ஏத்த மாதிரி விட்டுடுறான். சுக்க துக்கங்கள் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அதுதான் அவனுடைய நிகரமே தவிர, என்னைக்கும் பெருமாள் வந்து குச்சி எடுத்து அடிக்கிறதோ அல்லது நம்ம தான் அவனை வில்லனாக்கி வச்சிருக்கோம். சின்ன வயசுலேயே குழந்தை கிட்ட உமாச்சி கண்ணை குத்துவார் அப்படின்னு சொல்றோம். உமாச்சி அங்கிருந்து பார்த்து சிரிக்கிற, நான் எங்கடா சொன்னேன் கண்ணை குத்துவேன்னு. வீட்டாத்து ஒரு மாமா இருப்பார், எப்பயும் வேலை சாப்பிடு மாமா வர, அவர் தான் தேவையானு போயிட்டு இருப்பார். ஆனா நம்மாத்து குழந்தைக்கு எழுத்தாத்த மாமா வில்லனாக்கி வச்சிருவோம். மாமா மாமா வராது மாமா வராதுன்னு. அது மாதிரி உமாச்சி கண்ணை குத்து உமாச்சிக்கு சொல்ல மாட்டார். உமாச்சி கண்ணை குத்து வராது, அவர் பரம காரணிக்கா என் அடியார் அது செய்யார்னு பெரியாயவர் பக்ஷபாதியாரா, யாருன்னா பெருமாளுக்கு பக்ஷபாதியாரா. பிராட்டியே சொன்னா கூட பாருமா அவன் பண்ண மாட்டான், சரி அப்படியே பண்ணான்றியா நன்னா பண்றான் போயிட்டு வா அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடியவர். இருந்தாலும் அதுக்கு மேல கொண்ட ஸ்லோகங்கள் அனுபவிக்கலாம். உடனே பிராட்டிக்கு ஒரு ஸ்லோகம் பண்ணார், சகதர்மச்சரியும் சௌடேகே சம்மந்திரித ஜெகத்திதாம் அனுகிரகமை மந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு போட்டுட்டார். சகதர்மச்சரின்னு சொன்னா அவனோட கூட எப்பயும் இருக்கக்கூடிய பிராட்டி, சௌரின பெருமாளுடைய சம்மந்திரித ஜெகத்து ஹிதாம்னு சொன்னா ஜெகத்துக்கு உண்டான ஹிதத்தை பெருமாள் தனியா முடிவு எடுக்கிறது இல்ல, சம்மந்திரணம் பண்றதுனா கன்சல்ட் பண்றது, நம்ம ஆங்கல் மாதிரி இல்ல, ஒழுங்கா கூட்டு கன்சல்ட் பண்ணி எப்படி பண்ணலாம் பேச்சே இல்ல, எல்லாம் இங்கி தந்தான் பார்க்கலாம். இவர் இப்படி கேட்கலாமான்னு பார்க்கிறார், அவர் அதுதான் ஆமோதிக்க சிருஷ்டியானது நடக்கிறது, ரக்ஷணமானது நடக்கிறது. அவன் மொத்தம் கன்சல்டேஷன் வித் பிராட்டி. அவள் எப்படிப்பட்டவள்னா அனுகிரக மையம் வந்து எப்பயும் அனுகிரகம் தான். அதில் பராசரப்பட்டவருடைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. தேவியுடைய ஸ்ரீசுத்திலேயே இன்னும் என்ன கொடுக்கட்டும்னு அவருடைய பார்வையானது இருக்கான், இதுக்கு மேல என்ன கொடுக்கட்டும்ன்ற பார்வையெல்லாம் இருக்கான். அப்படிப்பட்டவள் அதற்கு மேல போட்டிருந்தார் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு போட்டிருந்தார். என்னைக்குமே அவளுக்கு நிகிரகமே தெரியாது. கச்சன அபராத்தியத்தின்னு கேட்கிற, எப்ப கேட்கிற அப்படின்னு சொன்னா பட்டர் சொல்றாரு உன்னோட கோஷ்டி பெருசா இருக்கேன்றார். ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்தை வாசிச்சா தெரியும், அந்த ராட்சசிகள்லாம் சொல்றா சரி நாளைக்கு இவளை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இவர் ராவணனுடைய ரெக்வஸ்டுக்கு பிரார்த்தனைக்கு உடன்படலன்னா நாளைக்கு இவருடைய ஹிருதயத்தை புலந்துடலாம் சொல்ற. இப்போ ஒரு ஸ்திரீ தனியா உட்காந்துருக்கா, அவள் இடத்துல ராட்சசிகளை சேர்ந்து சூழ்ந்து இருக்கா, கையை பிச்சு காலை பிச்சுன்னு இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அப்படிப்பட்ட பிராட்டி ஸ்திரீ திருவடி போய் ஒரு வார்த்தை சொன்னேன்னா நான் இவெல்லாம் க்ளோஸ் பண்றேன் அப்படிங்கிறார். விட்டுடுப்பா பாப்பானாம்பா சுபானாம்பான்னு என்ன யார் தப்பு பண்ணல விட்டுடு அப்படிங்கிற அது மாதிரி நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னு போட்டுண்டார். சோ பெருமாளை பத்தி சொன்னார், பிராட்டி பத்தி சொன்னார். இப்ப வரதராஜ பஞ்சாசத்துல பெருமாளே என்ன பண்ணுவான்னு கேட்டா நம்முடைய குற்றத்தை பொறுப்பான்ற ரீதியில சாதிக்கிறார். ஹஸ்தீஷ துக்க விஷ விக்ன பலானுபந்தின் வியாபிரம்ம கீட்டம் அபராஹத சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சய வசாத்து துரதிக்கிரமேன பிரத்யஸ்திரம் அஞ்சலிஹி அசௌ தவ நிகிரஹாஸ்தேன்னு போட்டுட்டார். எம்பெருமாளுடைய நிகிரகமானது யாரும் எஸ்கேப் பண்ண முடியாதான். அந்த நிகிரகத்துக்கு ரூபம் என்னன்னு கேட்டா துக்க விஷ பல அனுபந்தி. நம்முடைய கர்மாவுக்கு என்ன பலன் கேட்டா துக்கம் தான். அந்த துக்கத்தை வந்து அன்அவாய்டபிள் அனுபவிச்சுதான் போக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்கு ஆ பிரம்ம கீட்ட பிரம்மா முதல் கீட்டம் வரைக்கும் யாரும் நோபடி எக்ஸப்ஷன். அப்படிப்பட்ட ஸ்திதி இருக்க எதனால வந்தது இப்போ அவனுக்கு என்ன ஒரு விளையாட்டா கேட்டா துஷ்கர்ம சஞ்சய வசாத்து நக எங்களுடைய துஷ்கர்ம சஞ்சயமானது அப்படி இருக்கு. அப்ப நீ அதை எங்களுக்கு தண்டன ரூபமா அந்த பலன்களை அனுபவிக்கிற மாதிரி விட்டுட துரத்திக்கிரமே நக பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசம் உன்னுடைய நிகிரகமானது ஒரு அஸ்திரமா இருக்குமே ஆனால் எங்ககிட்ட ஒரு அஸ்திரம் இருக்கு அப்படின்ட்டு பிரத்யஸ்திரம்னு சொன்னா அந்த போட்ட அஸ்திரத்தை மறுபடி திருப்பி அனுப்புறதுக்கு இல்ல செயலுக்க செய்யறதுக்கு அஸ்திரம். அது எனக்கு ஒன்று தோணும், என்னன்னா இவ்வளவு ஆயுதங்கள் தயாரிக்கிறா இந்த லோகத்துல, ஆனா அடுத்தவன் ஆயுதத்தை அடிச்சானா அதை டிஃபியூஸ் பண்றதுக்கு யாரும் கண்டுபிடிக்காம தெரியல, மேல மேல மேல அதை விட ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் நினைக்கிறான உயிய அவன் அடிச்சு அடிச்சுட்டு போட்டு நம்ம அட்லீஸ்ட் அதை செயலுக்க செய்யறதுதான் பண்றானு தெரியல, தெரியல பண்றான்னு தெரியல எனக்கு. ஆனா தேசிகன் சாதிக்கிறார் சத்தியஸ்திரம் அஞ்சலிகி அசௌ, எங்க கிட்ட ஒரு அஸ்திரம் இருக்குப்பா, என்ன கேட்டா அந்த அஞ்சலி தான், ஏன்னா கையை கூப்பிட்டா போச்சு அவ்வளவுதான், அவன் இலகிடுறான். அப்ப அந்த ஒரு அஞ்சலி போடுறத இன்னும் சோத்திரத்துல இன்னும் அழகா யசாதாவின்னு போடுற எப்படியோ ஒண்ணு பண்ணு, அதுதான் சதைவ முஷ்ணாதி அசுபான் சுபானி, இன்னும் சுபங்கள்லாம் வளர்க்கறது. அது மட்டும் இல்ல நின்று இருக்கான் என்ன பண்ணலாம் அப்படின்னு, எப்பயோ பண்ண ஒரே அஞ்சலி எல்லா அசுபங்களையும் போக்கி சுபங்களையும் கொடுத்து இதற்கு மேல என்ன பண்ணலாம்னு நின்று இருக்குன்னு அழகா அங்க அளவுல சாதிக்கிறார். அது மாதிரி இப்படி சாதிச்சாரா, இப்ப இன்னும் சுவாரஸ்யம் பாருங்கோ, பூஸ்துதியில சாதிக்கிறார் உத்வேஷ கல்மஷ பரம்பரீசாத் அமர்ஷாத் உத்தம் சீதேன ஹரிம் அஞ்சலினா பெதசன்னு போட்டுட்டார் ஆகஸ்மிகோயம் அதிகம்யேதி பிரஜானாம் அம்ப தொதிய கருணா பரிணாமயேன்னு போட்டுட்டார். உத்வேல கல்மஷ பரம்பரீசாத் அமர்ஷாத்னு சொன்னா நம்முடைய கர்மாவானது இவ்வளவு நம்ம பேங்க் பேலன்ஸ் மாதிரி எவ்வளவு வேகமா இருக்க, அதனாலேயே ஹரிக்கு ஒரு கோபம் வந்துருத்தான். சரி கோபம் வந்தாதான் பிரத்யஸ்திரம் இருக்க, இப்பதான் சொன்னேன் அந்த அஞ்சலியாவது இந்த கையை கூப்பினா போறோம். ஆனா இங்க சொல்றார் உத்தம் சி தேனு சொன்னா கைய கூப்பிண்டு பண்ணா கூட ஹரிம் அதிர்ஷ்யம்னு போட்டுட்டார் பெருமாள் இனங்களையா. இப்பதான் சொன்னார் அஞ்சலி கூப்பினா போடும் சொன்னார், ஆனா இப்ப சொல்ற கைய கூப்பினா கூட பெருமாள் பண்ணலையா இலகலையா, பூமி தேவிய நீ பக்கத்துல இருக்கியே க்ஷமாவே உருவானவள், பிராட்டி கூட தப்பு பண்ணதை ரெகனைஸ் பண்ணிட்டு மன்னிக்கிறாளாம், ஆனா பூமி பிராட்டி தப்பா யாரு பண்ணா அப்படின்னு கேக்குறாளாம். பிராட்டி யாருதான் தப்பு பண்ணலன்னு சொன்னா பூமி பிராட்டி தான் சொல்லலாம், யாரு பண்ணா தப்பு யாரு பண்ணா அப்படின்னு கேட்கலாம். அப்படிப்பட்ட நீ பக்கத்துல இருக்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் பொழைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து இன்னொன்னு பாருங்க சுவாரஸ்யம், போதாசூரியர் சொன்னார் அப்படி லைனா ஒவ்வொருத்தருக்கும் ரோல் கொடுக்கிறார் பாருங்க, ஆர்தா பராதினி ஜனே பிரதிஹக்ஷனார்த்தம் ரங்கேஸ்வரசரமையா வினிவேத்தியமானேன் பார்ஷ்வே பரத்ர பவதி நிதி தத்ர நாசீத்து பிராயேன தேவி வதனம் பரிவர்த்தித்தம் சியாதுன்னு போட்டுருந்தார். பிராட்டி என்ன பண்றாங்கன்னா ஒரு கேஸ் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருக்கு, ஒரு ஜீவாத்மா ரட்சிக்கணும், பெருமாள் ரொம்ப கோபமா இருக்கார் இவனுக்கா நிச்சயமா பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பிராட்டி சொல்றாங்க, இல்ல இல்ல இந்த குழந்தைக்கு ஏதாவது நீங்க பண்ணிதான் ஆனும் அப்படிங்கிறாள். அதான் எப்படிப்பட்டவனு கேட்டா ஆர்தாபராதினி சொட்ட சொட்ட இப்பதான் ஃப்ரெஷ் கிரைம் காட் ரெட் ஹேண்டட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இன்னைக்கு ஏதோ ரெண்டு வருஷமா பண்ண தப்பு இல்ல, இப்பதான் தப்பு பண்ணிருக்கான் பன்னெண்டே இருக்கிற தப்பு அப்படியே புடிச்சு கூப்பிட்டு வந்திருக்கா கத்தியும் கையுமா இருக்கான், இவனை போய் மன்னிக்கிறதா நிச்சயமா முடியாது. ஆர்தாபராதினி ஜனேதி அபிலட்சணார்த்தம் ரங்கேஸ்வரச ரமையா வினிவேத்தியமானே ரமாதேவி என்ன பண்ணாலும் போட்டோம் யார் பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னா பெருமாள் என்ன பண்ணானா கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாக்கணும், வலது பக்கத்துல பிராட்டி இருக்கா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா, பெருமாள் மூஞ்சி திருப்பி நின்றானா முடியாது அப்படின்னு அப்பப்ப சொந்த பேச்ச கேட்காம அவனும் இருக்கான் திருப்பின்றான். தேசியம் சாதிக்கிறார் பார்ஸ்வே பரத்ர பவதி எதி தத்திர நாசித்து நீ மட்டும் லெப்ட் சைட்ல இங்க இல்லாட்டி, ஏன்னா இங்க ஒண்ணு என்ன பக்கம் பாக்குற திரும்ப அந்த பக்கம் அப்படின்னு நீங்க இருக்கிறாளாம், இடிச்ச உடனே அந்த பக்கம் பார்த்து சரி போனா போது கையெழுத்து போட்டுறானா. அது மாதிரி பார்ஸ்வே பரத்ர பவதி எதி தத்திர நாசித்து பிராயேன் தேவி வதனம் பரிவர்த்தித்தம் சாத்தன் பிராட்டி ரெக்கமெண்ட் பண்ணா கூட பெருமாளுடைய திருமுகமானது திரும்பியே இருக்கும் பராங் முகமா இருக்கும், நீ பக்கத்துல இருக்கிறதுனால அவனுடைய கருணையானது எங்க மேல உயருது. அப்ப பெருமாள் பிராட்டி அதற்கு மேல கோதா பிராட்டி கடைசியா தயாசத்துக்கு ஸ்லோகத்தையும் அனுபவிச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். பல விதரண தக்ஷம் பக்ஷபாதான விஜயம் பிரகுண மனுவிதேயம் பிராப்திய பத்மாசகாயம் மகதி குணசமாஜே மான பூர்வம் தயத்துவம் பிரதிவதத்து யதாரம் பாத்மனாம் மாமகானாம் சொல்கிறார். மறுபடியும் இது கோர்ட்ஸ், இங்க வக்கீல்கள் எழுதிருக்கா கோர்ட்ல ஜட்ஜி விஷயம் ஒருத்தான் இருப்பாளாம், இங்க ரெண்டு பேரா பத்மா சகாயம் பிராட்டி கூட வந்து கவுன்சிலர் இருந்திருக்கா ஜட்ஜுக்கு. ஜட்ஜி எப்படிப்பட்டவர்னு கேட்டா பல வித்தரண தக்ஷம், அவர் ஃபைல பார்ப்பார் என்ன பாசிட்டிவ் என்ன என்ன மெரிட் என்ன டிமெரிட் அதுக்கேத்த மாதிரி தான் தீர்ப்பு, சென்டிமெண்ட்லாம் கிடையாது. பல வித்தரண தக்ஷம் பக்ஷபாத அனதிகம்னு போட்டிருந்தார், பட்சபாதம் பண்ண தெரியாது யாரா இருந்தாலும் ஹிஸ்டரி தான் பார்ப்பார், உடனே யமராஜனை கூப்பிடுவார் என்னப்பா கேஸ் என்னன்னு கேட்பார் மெரிட் டிமெரிட் அதுக்கேத்த மாதிரிதான். பிரகுண மனுவிதேயம் பிராப்திய பத்மாசகாயம், இப்படிப்பட்ட பத்மாசகாயமா இருக்கக்கூடிய பெருமாள் அடைஞ்சு அரியனுடைய கேஸ் அங்க வந்திருக்கு. வந்தப்ப ரிஜெக்ட் பண்ற ஸ்டேஜுக்கு போயிருத்தான். ஏன்னா இந்த பாப கூட்டங்கள் அல்லது யமராஜன்லாம் சேர்ந்து ஆர்கியூ பண்ண நிச்சயமா இவனை தள்ளுங்கோ கொடுக்க கூடாதுன்னு சொல்ல தயாதேவியே அது பெரிய அசம்பின்னு பார்க்காம, ஏன்னா ஸ்திரீ சுபாவம் ஒன்று இருக்கும், அதை கூட நீ பார்க்கறது இல்ல. அவ்வளவு பருஷமான புருஷாலாம் இருக்கிற இடத்துல நீ போய் இருந்துட்டு பிரதி வதசு யதார்கம் எப்படி சொன்னா அந்த கேஸானது ஜெயிக்குமோ அப்படி நீ ஆர்கியூ பண்றியமா, பாப்மானா மாம காணாம் இப்படி பாபம் பட்ட எங்களுக்காக நீ போய் வாதாடி எம்பிரமாண்டத்துல அந்த பிரபத்தியை பழிக்க வைக்கிறீன்ற ரீதியில எவ்வளவு அழகா யாரையுமே விட்டு கொடுக்காம பெருமாளுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். பெருமாளுக்கு கருணை இல்லைங்கிட்ட கருணை இருக்கு, ஆனா அவனுக்கு ஒரு டியூட்டி இருக்கு. கருமானுபந்தி பலதாயின்னு சொல்றார் கோதாசுத்திலேயே. என்ன ஏன்னா அவன் காமிச்சுக்கணும். ஒரு பொறுப்புல இருக்கவா சில பேர் சொல்லுவா ஆபீஸ் பிரச்சனைய சில பேர் மாமா ஆத்துல டிஸ்கஸ் பண்ணுவார். ஆனா மாமி ரொம்ப அசால்ட்டா சொல்லிடுவா என்ன இது போய் குழம்பு எனக்கு பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா இது வெளியிலேருந்து சொல்ற விஷயம், அங்க போய் இருந்தாதான் அவர் தான் நியூட்ரல் ஆபீஸ்ல காமிச்சுக்கணும். ஒருத்தனை கூப்பிட்டு வெளியில கூப்பிட்டு கொடுத்துட முடியாது, அதனால அவர் குழப்பத்தில் இருப்பார். ஆனா பிராட்டி இதெல்லாம் யோசிக்க மாட்டார், என்ன இதுல போய் பண்ணுங்க அப்படின்பா. அப்படி பிராட்டி இருக்க அதனால முடியாம கோதா பிராட்டி ஹெல்ப் பண்ண அதுவும் முடியாம தயாதேவி பண்ணி எதுக்கு இவ்வளவு விஷயங்கள் சொன்னா சுவாமி தேசிகனால மட்டும்தான் அந்த பிரபத்தி சாஸ்திரத்தை பிரபத்தி நிச்சயமா பலிக்கும். அதுல இவாளுடைய ரோல்ஸ் எல்லாமே எல்லாரும் பங்கு வகிக்கிறாள், பிரிச்சுக்கிறாள். சரி இவரை நீ பாத்துக்க அவரை நான் பாத்துக்கிறேன், எல்லாருமா சேர்ந்து கலந்து இந்த ஒரு விஷயத்த தலைக்கட்டுறா. அப்படி பெருமாள் சாதிக்கச்சே பிரபத்தி நிரபாய ஹேத்துக்குன்னு சொன்னார். ந ஆவசியக்கி அந்திய காலே ஸ்மிருதின்னு சொன்னார். அதுக்கு வராக சர்ம ஸ்லோகத்திலும் முதலே சாதிச்சிருக்கார். திசையே மனசு சுஸ்பஸ்தே ஷரீரே சதி யோ நரஹ தாது சாமிய சித்தே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் தூ காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கட்டின் போட்டிருந்தார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்காக சுவாமி தேசிகன் ஒரு ரகசிய கிரந்தமே சாதிச்சிருக்கார். அழகா என்னென்ன அப்செக்ஷன் ரைஸ் பண்ணலாமோ அதெல்லாம் தானே எழுப்பிட்டு அதெல்லாம் சமாதானம் சொல்லியிருக்கார். காஷ்ட பாஷான சன்னிபம்னு போட்டுக்காரு சுவாமி. பிரபன்னனுக்கு அந்த கதியை பெருமாள் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்வி கேட்கலாமோண்ணா. நிறைய பேர் பிரபத்தி பண்ணிக்காத ஒரு காரணம் என்னன்னா சில பேர் சொல்ற பிரபத்தி எப்படி தெரியுமா பலிக்கும் தெரிஞ்சுக்கிறது நிறைய கஷ்டம் வரும். பிரபத்தி பண்ணவுடனே கஷ்டம் வந்ததா பிரபத்தி பலிக்க ஆரம்பிச்சிருக்குண்ணா எதிர்ப்பு இப்ப இருக்கிறதே போறோம் பிரபத்தியே வேண்டாம் அப்படிங்கிற. அதுல பெருமாள் வேற காஷ்ட பாஷான சன்னிபம்னா இதுவே இல்லையா பிரபன்னா கடைசியில் எப்படிதான் இருக்கணுமா காஷ்ட பாஷான சன்னிபம்னா கட்ட கல்லு மாதிரி இருக்கச்சே நினைவே இல்லாம இருக்கச்சேன்னு இப்படியானு கேட்டா இதெல்லாம் மோட்டிவேட் பண்றதுக்காக பெருமாள் சொல்றார். அப்படி போகமாட்டான் என்ன சொல்ல வர்றாருனா அப்படி இருந்தா கூட தாத்பரியமே தவிர அப்படி போவான்னு பெருமாள் சொல்லல. அப்படியே ஒருத்தன் அவனுடைய கர்ம வசத்தினால என்ன பண்ண பிராரப்தம் அனுபவிச்சே தீரணுன்ற ரீதியில அப்படி ஒருத்தன் போனா கூட அவன் என்ன நினைக்க வேண்டாம். எப்போன்னு கேட்டா முன்னாடியே அவனுக்கு எல்லாம் சரியா இருக்கச்சே மனசு சரீரம் எல்லாம் சரியா இருக்கச்சேவே ஒரு வாட்டி என்ன சரணாகதி பண்ணிட்டான்னா அந்த ஸ்மரிச்சுட்டான்னா அன்னிலேருந்து நான் அதை ரிமைண்டர் போட்டு வச்சுக்கிறேன். எப்ப அவனுக்கு டேட் வருதோ அப்ப நான் அவன் நினைக்கிறேன் அப்படிங்கிற நான் அவன் நினைச்சு நான் அவனை பரமாம் கட்டின் நயாமின்னு சாதிக்கிறார். அந்த ரீதியில இந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். இத்யர்த்தசத்கம் வரதோபதிஷ்டம் ராமானுஜாரியாயசாதபூர்ணஹாம் சஹஸ்யவாதி சஹசத்ரஹஸ்யவாதி தஸ்மாதி ராமானுஜ மான்யமானாமாம் இதி அர்த்தசத்கம்னா அந்த ஆறு வார்த்தைகள். வரத உபதிஷ்டம் சொன்னா வரதனால் உபதேசிக்கப்பட்ட இந்த ஆறு வார்த்தைகளை ராமானுஜாரியாய சச அத பூர்ணக நம்பியானவர் அவரிடம் சொல்றார். எப்படி தெரிஞ்சிருந்தாரு கேட்டா ரகசி அவாதித்து ரகசியத்துல போய் கேட்டுண்டார். அதை ரகசியவாதி அந்த ரகசியத்தை சொன்னார். தஸ்மாதி அதனாலேயே ராமானுஜருக்கு காஞ்சி பூர்ணர் மேல ஒரு மகத்தான ஒரு மரியாதையானது உண்டானது. அப்ப பெரிய நம்பியை ஆசிரியர்கள் சொன்னார் மகாபூர்ணம் மிக ஆரியவர்ய உம்முடைய குரு மகாபூர்ணம் சொன்னதுனால அங்கிருந்து பாஷ்யக்காரர் கிளம்பி ராமானுஜாரியோபி புறம் கமிஷன் ரங்கம் ததஸ்ரீ மதுராந்தகஸ்தம் ஸ்ரீபூமி நீலாயி நீலாதி யுதம் ததா கபாலம் சிஷேவே ரகுநந்தனம் தம். இவர் இங்கிருந்து கிளம்புறார். உடனே பெரிய நம்பியை போய் ஆசிரியக்கிறதுக்காக போனா பெரிய நம்பிக்கும் ஒரு இது ஏற்பட்டு அவரும் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பிட்டார். கிளம்பல ரெண்டு பேரும் எதிர்ச்சியா மதுராந்தகத்துல சந்திக்கிறா. மதுராந்தகத்துக்கு துவயம் விளைந்த கஷேத்திரமே அதுக்கு பெயர் உண்டு. அங்க இன்னமும் அந்த மண்டபம் இருக்கு, பாஷ்யக்காரருக்கு சமாஷ்டனமான மண்டபம் இருக்கு, இன்னும் அந்த இதையும் வச்சிருக்கா. எந்த அந்த சங்க சக்கரத்தினுடைய அந்த சந்தைகள் இருக்கணும், அந்த அந்த இது கூட சாமகிரி கூட அங்க என்ன வச்சிருக்கா சன்னதியில. பாஷ்யக்காரர் அங்க கிரகஸ்தனா தான் அங்க சேவை சாதிக்கிறார். இந்த துவயம் விளைந்த கஷேத்திரத்துக்கு என்னொன்னு சொல்வா, எப்பயுமே அந்த ஊர்ல ரெண்டு ரெண்டு மகான்களா எழுந்தள்ளி இருந்தாலாம், ரெண்டு ரெண்டு சாமியா தான் அந்த ஊர்ல இருப்பாளாம், அதனாலையும் துவயம் விளைந்த கஷேத்திரம் சொல்வா. அப்படிப்பட்ட ஸ்ரீ மதுராந்தகஸ்தம், மதுராந்தகத்துல பூமி இலாதி யுத்தம் தடாக பாலம்னு ராமனுக்கு பெயர். அதான் ஏரி காத்த ராமர் தான் அதுக்கு பெயரு. அந்த ஏரியை காத்த தடாக பாலம் அந்த ராமனை சிஷேவே ரகுநந்தனம் தம், அந்த ரகுநந்தனை அவர் சேவிக்கிறார். சதீத்ய சந்தேஷத ஆபதந்தம் திருஷ்டியா மகாபூர்ண முதீட்சதத்ர தத்தாத பத்மே பிரணிபத்திய ஹர்ஷாத் ராமானுஜாரிய சஜபாஷ்பபூர்ணஹ. மகாபூர்ணர் அங்க எழுதிக்கிறத பார்த்துட்டு பாஷ்பபூர்ணஹ உடனே எம்பெருமானுடைய கருணையை நினைச்சிருந்தார். இவர் அங்க போய் பார்க்க வேண்டியிருக்க, சேவிக்க வேண்டியிருக்க, அவரே இங்க எழுதினதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீரா போச்சு. அதனால அவரை விழுந்து சேவிச்சு அவருக்கு ஒரு மரியாதையை செலுத்துறார். அவருடைய திருவடி தாமல் விழுந்து வணங்குறார். பரஸ்பராதேச விசாரஹாத் தத் சந்நிதோ ஸ்ரீ வகுலத்ருமஸ்ய சாயாயுதம் தத் பரமம் பதஞ்ச தியாத்வா மகாபூர்ண குரும் சபேஜே. அந்த விரக்ஷமானது இன்னும் இருக்கு, அந்த ஸ்தல விரக்ஷமானது இன்னும் இருக்கு. எங்க எந்த மரத்தினுடைய நிழல்ல இவாளுக்கு அந்த சமாசனத்தை பண்ணி வச்சாரோ அந்த விரக்ஷமும் இன்னும் இருக்கு. அதான் சாயாயுதம் தத் பரமம் வகுல த்ருமஸ்ய, அந்த வகுல விரக்ஷமானது இருக்கு. அந்த வகுல விரக்ஷத்தின் அடியில சமாசனமானது நடைபெறுறது. அப்ப அந்த குருவை ஆசிரியச்சார். சசங்க சக்கராங்கன புன்றயாகம் மந்திராம் சதர்த்தைரபி மந்திரரத்னம் அன்யாம் சத்ரோ பதிதேச மந்திரான் ராமானுஜாரியாச்சரிய வராய தஸ்மை. அப்போது இந்த சங்க சக்கர இந்த புன்ற முன்னாடி நேரத்தை பார்த்தோம். அந்த சமாசனன்ற பஞ்ச சம்ஸ்காரம் சம்ஸ்காரத்துக்கு என்னென்ன இருக்குன்றத பார்த்தோம். அதெல்லாம் பண்ணி வச்ச மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணார். பண்ணிட்டு அங்க இந்த சம்பவமானது நடந்தது. அதற்கு பிறகு சாது மகாவைபவ திவ்ய தேசாத் காஞ்சியா மதாகம்ய குருஸ்த சிஷ்யா அன்வர்த்தனாம்னா வரதம் பிரணம்ய ராமானுஜாரியா வசதம் பிரபேதே. ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறா. இப்போ காஞ்சிபுரத்துக்கு வந்தா பாஷ்யகாரருடைய கிரகத்திலேயே அங்க வாசம் பண்றார். வாசம் பண்ணி அவருக்கு மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள் சாதிக்கணும் அதுல சாதிச்சுட்டு வர்றார். அப்போ உபாதிஷத்ரிசஹஸ்ரகாதாம் சத்யாச சூத்ரார்த்தம் அபி பிரஹிஷ்டஹ ராமானுஜாரியஸ்ய குரும் சதாரம் அப்பூஜையன் நித்தியம் அபீஷ்ட விருத்தியா. என்ன சாதிச்சார்னு கேட்டா, ஸ்ரீ சஹஸ்ர காத்தான்னு சொன்னா 3000 பிரபந்தத்துல அதனுடைய அர்த்தங்களை சாதிக்கிறார். வியாச சூத்திரத்துக்கு பரம்பரையா என்ன அர்த்தங்கள் அவர் கேட்டறிந்தாரோ அதையெல்லாம் பாஷ்யக்காரருக்கு இவர் சாதிச்சுட்டு வர்றார். என்ன சுவாரஸ்யம் கேட்டா, பெரிய நம்பி தான் ஒருவரே ஆச்சாரியன் ஆகல, அதெல்லாம் அழகா சுவாமி தேசிகன் குரு பரம்பரை இதுல சாதிக்கிறார், சில தேசத்துல சாதிக்கிறார். யாமனாச்சாரிய கிட்ட தன்னோட சகப்பாடிகளா இருந்த அத்தனை பேருக்குமே ஒரு ஒரு இதை கொடுக்கிறார். திருக்கோஷி நம்ம கிட்ட போய் சில கத்துக்க வேண்டியது, இன்னொருத்தர போய் சில கத்துக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் சுவாமி தேசிகன் நிறைய சமாதானம் கொடுக்கிறார். ஒரு ஆச்சாரியர் இருக்கலாமா இல்ல பல ஆச்சாரியர் இருக்கலாமா எல்லாத்தையும் விசாரம் பண்ற. ஒரு ஆச்சாரியர் எப்போ, பல ஆச்சாரியர்கள் எப்போ, நிறைய ஆச்சாரியர்கள் இருந்தா யார முதல்ல ஆசிரியக்கணும் இத்தியாதி விஷயங்களை ரொம்ப தெளிவா சாதிக்கிறார். அப்போ கேனா அபிகாரியேன ததக்கதாச்சித் ராமானுஜே பூத புரம் பயாதே தத் பத்ய திக்ஷேப நிகர்ஷவாச்சாம் ருஷ்டாம் சுதேவீம் சிசுகோபூர்ணஹ. ஒரு குருவசம் என்னன்னு கேட்டா, ரெண்டு தேவிகளுக்கு இடையில ஒரு சண்டை வந்துடுறது. பெரிய நபியினுடைய தேவிகளுக்கும் பாஷ்யகார ஸ்ரீபெருமுதூர் போறார். அவர் எழுந்து வரத்துக்குள்ள ரெண்டு பேருக்கும் ஒரு வாதம். அதை நம்ம ரொம்ப பிரஸ்தாவிக்க வேண்டாம். அதனால பெரிய நம்பிகளுடைய தேவிகள் பாஷ்யகாரோட தேவிகளுடைய வார்த்தைகள் சொல்ல அவளுக்குள்ள இருக்க பெருநம்பி தன்னுடைய தேவியில கண்டிக்கிறார். நீ எதுக்கு இப்படி நடந்துட்டேன், நம்ம ஒரு ஆத்துக்கு வந்திருக்கோம், வந்த இடத்துல எப்படி எடுக்க சண்டை போடன்னு கேட்கிறார். பூர்ணஸ்த தேவியாத ஜகாமரங்கம் தச்சாபிருத்தம் த நிஷம் நெருஷ்டஹம் ராமானுஜாரியோ குருபக்தி பூர்ணஹம் ஸ்வதேவிகாம் மாதிருகிருஹம் நினாய. நானேதான் ஆயிடுகின்ற ரீதியில ஸ்ரீவைஷ்ணவ லட்சணமே அதுதான். சண்டை போடணும், எப்ப சண்டை போடணும்னா நான் தான் பண்ணேன்னு சண்டை போடணும். நீ தான் பண்ணேன்னு சண்டை போடக்கூடாது, நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு சண்டை போடணும். அதே மாதிரி நான் முதல்ல சண்டை போடுவாரு, நான் தான் கடைசியிலும் சண்டை போடணும். சண்டையான இந்த கோஷ்டி கடைசியில் இருக்கணும், நான் தான் கடைசி தீர்த்தம் அப்படின்னு. அந்த நானேதான் ஆயிடுகின்ற ரீதியில பெரிய நம்பி என்ன பண்றாரு கேட்டா, பாஷ்யக்காரர் வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய தேவிகளை ஆசிட்டு புறப்பட்ட ஸ்ரீரங்கத்துக்கு. இங்க வேண்டாம், இதுக்கு மேல இருந்தா அவர் வந்து சமாதானம் சொல்லி இது பெரிய விஷயமா இருக்கிறது நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம், ஏதோ அசௌகரியம் அப்படி சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல கம்யூனிகேஷன் கிடையாது, உடனே வேற யாரையும் மெசேஜ் அனுப்ப முடியாது. போயாச்சுன்னா திரும்பி போய் பார்த்தாதான் முடியும், ஆன்லைன் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியாது. அதனால அவர் கிளம்பிட்டார், கிளம்பி போயிடலாம் அப்படின்னு. அப்போ பாஷ்யக்காரர் திரும்பி வந்து பார்த்து நம்பிகளும் தேவிகளும் இல்லைன்றத பார்த்துட்டு என்ன நடந்ததுன்றது ஊழிச்சுட்டார். ஆனா ஆத்துக்குள்ள நோயசியே நமக்கு தெரியும், ஆத்து சுட்டு வர வச்சுக்கோங்க, சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றத பார்த்தாலே தெரியும். அமைதியா இருந்தாலே ஏதோ ரகல, ஏதோ நீ பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு தெரியும். அது மாதிரி இவர் பார்த்தாரு, வந்த உடனே ஏதோ சரியில்லை. அப்ப ஆந்தைய கிட்ட கேட்டேன்னா அவர் இந்த வார்த்தை சொல்ல அவர் கோபம் வந்துருச்சு. நேரம் ஆஷின் என்ன பண்ணாரா, அந்த தேவிகளுடைய பிறந்தாத்துக்கு ஆஷின் போயிட்டார். பத்னியும் பரித்தியஜ சவீதராக ஸ்ரீதேவராஜம் பிரதிபத்தியதஸ்மாத் துருயாசிரமம் ஸ்வீகிருத்தவாந்ததௌ சஹ தேவோபி தஸ்மை யதிராஜநாம. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இன்னி வரைக்கும் சில பேர் கேள்வி கேட்டுருக்கா, ஏன் பாஷ்யக்காரர் தன்னுடைய பத்னிய தியாகம் பண்ணார்? பரம காரணிக்கதா இருக்கக்கூடிய பாஷ்யக்காரர் தன்னுடைய பத்னியும் திருப்தி பணி கொண்டிருக்கலாமே. இப்ப ரீசெண்டா சாஸ்திரா யூனிவர்சிட்டியில செமினார் நடந்தப்ப ஒரு பையன் இருந்து கேட்டான், ஒரு அங்க லெக்சர் கொடுத்தவர் பார்த்து. சில விஷயங்களை அதாவது கேள்வி கேட்கறதுக்கு நம்ம எந்த நிலையில இருந்தாலும் ஓகே, ரெண்டு வயசு குழந்தையும் கேட்கலாம் கேள்வி, அதே கேள்வி கேட்கலாம், 80 வயசு வச்சியும் அந்த கேள்வியை கேட்கலாம். ஆனா பதில் சொன்னோம்னா நிச்சயமா அந்த 2 வயசு குழந்தைக்கு அது புரிய புரிஞ்சுக்காது, அது புரியவும் முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. இந்த சனாதன தர்மத்துல சந்நியாச ஆசிரமம்ன்றது ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். யாரையுமே விட்டுட்டு போகணும்னா எப்படி சந்நியாசம் ஏத்துக்கிறது? இப்போ சில ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை கவனிக்கணும். தியஜேதேகம் குலஸ்தியார்த்தம் இருக்கு. குலஸ்தியார்த்தம் சொன்னா ஒரு குலம் தழைக்கணும்னு சொன்னா ஒரு வியக்தி அந்த குலத்துக்கு எதிராக வேலை பண்ணிட்டுக்கான்னு சொன்னா அந்த அவனை ஏக்கம் தியஜேத் விட்டுடணும். அதான் அந்த காலத்துல ஊரை விட்டு அனுப்பிச்சிடுவான். அப்படி வந்த சில இதுதான், சில சில அதாவது சில ஃபேமிலிஸ் தான் அப்படி வந்தது தான். அப்ப குலஸ்தியார்த்தம் ஏக்கம் தியஜேத். கிராமார்த்தம், ஒரு கிராமத்துக்கு ஒரு ஒரு ஃபேமிலியானது முரண்பட்டு செயல்பட்டுக்கணும், அதை ஒதுக்கி வச்சுருவா ஊரை விட்டு. ஏன்னா அந்த கிராமத்தை காப்பாற்றணும். அது மாதிரி வரைச்சு ஒருத்தன் கிராமத்தை அடையணும்னு சொன்னா மொத்தத்தையுமே விடணும்னு இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய நிலைமையில அப்படிப்பட்ட உற்சவமான ஆச்சாரியர்கள் பண்ண செயல்களை நம்ம கேள்வி கேட்க முடியாது. அப்ப இப்படி கேட்கலாம், ஏன் பெருமாள் எல்லாரையும் விடணும், எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கலாம்னு கேட்கலாம். அதுவும் இதே துல்லியம் தான். கூடவே இருக்காரு சொல்லி பாக்கிறாரு, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா அப்ப இவருடைய மேற்கொண்டு நடக்கூடிய காரியங்களும் தடைபட போடுது. ஒருத்தர் ரட்சணம் பண்றதா இல்ல சம்பிரதாயத்தை பிரதிஷ்டாபனம் பண்றதா பல பேருக்கு பண்றதான்னு கேட்டா, நிச்சயமா அவரை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மகானுக்கு இந்த ஒரு டெசிஷன் அது நிச்சயமா கலங்கமா போகாது. அதனால பத்னியும் பரித்தியச்ச, பத்னிய அவ ஆத்துல விட்டுட்டு சன்னியாச ஆசிரமம் எடுத்துக்கிறார். ராமன் சீதைய நெருப்புல போச்சுன்றது தப்பா ரைட்டா விசாரம் பண்ணிட்டு, அது இந்த காலத்துல என்ன கேட்டு வச்சுக்கோங்க, ஸ்திரீகளுக்கு ரைட் ஜாஸ்தியா தான் இருக்கு. நம்ம உபன்யாசம் மட்டும் பயமா தான் இருக்கு இப்போ, ஏன்னா 4 வாரத்தை எக்ஸ்ட்ரா சொல்லிட்டோம்னா அடுத்து ஏதாவது விஷயம் வருமோன்னு சொல்லிட்டு. ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க, ஊரானது எப்பயும் கலங்கத்தை பேசத்தான் போறது, விட போறது இல்ல. இப்ப ராமன் சீதைக்கு அக்னி பரீட்சையை கொடுக்காட்டி சீதையை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை சீதை அங்க இருந்தாலே ராமன் அதை எப்படி ஏத்துண்டாருன்னு பேசிட்டு இருக்கு. இப்ப ராமன் என்ன பண்ணான்னு கேட்டா அவளை அக்னி பரீட்சைக்கு ஆட்படுத்தி தம் பேல கலங்கத்தை போட்டுட்டான். இன்னைக்கும் நம்ம ராமனை தான் வச்சுட்டு இருக்கோம், ஐயோ சீதையை ஒண்ணு சொல்றது இல்ல. அப்ப ஒரு கால் ராமன் அந்த பரீட்சையை பண்ணாட்டி பேசுற ஊர் என்ன பண்ணும்னா யாரோ வேணா பேசும். அப்ப அந்த கலங்கத்தை தான் ஏத்துனான் பகவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த அக்னியானது நிச்சயமா சீதையை ஒண்ணும் பண்ணாது. இது வெறும் ஒரு டெமோ, இந்த டெஸ்ட் தான், ஊராருக்கு தான் அந்த டெஸ்ட். இதெல்லாம் நம்ம நம்மளுடைய சிட்டில இருந்து கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. இந்த மாதிரி பாஷ்யக்காரர் இந்த ஒரு முடிவு எடுத்தார்னு சொன்னா அதற்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. தபஸ்ரிதண்டி சசிசோக சசிகோபவீத காஷாய யுக்தோ மனுரத்ன தப்ஜப்தா வர்ணாசமாச்சார பரஸ்சகாஷே ராமானுஜார்யோ யதி சார்வபௌமஹா. திருதண்டி நம்முடைய சன்னியாசிகளுக்கும் பிற மத சன்னியாசிகளுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா திருதண்டத்தை கையில வச்சுருப்பா, சிக உண்டு, யஜ்னோபவீதம் உண்டு. அப்படி சன்னியாசத்தை ஸ்ரீகரிச்சின்ற பஷ்யக்காரன் மனு ரத்னம் சொன்னா மூல மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு வர்ணாசமாச்சார பரஹா, வர்ணாசிரம ஆச்சாரத்தை எனக்கு விடவே இல்லை, அது பரமாவே இருந்திருக்கார். இதுவும் சில முரண்பட்ட அந்த ஐதிசியங்கள்லாம் இது கொஞ்சம் அதெல்லாம் கான்ட்ரடிக் பண்றது. வர்ணாசிரம தர்மங்களை எனக்கு விடாம இருந்திருக்கார் ராமானுஜாரிய இத்திசார பௌமகா. அப்ப அப்பயே அவருக்கு இத்திசார பௌமன்ற பெயரை அவர் கொடுக்கிறார். தத்ரைவ கூராதி பவாச்சநாத வாதூலநாதாஸ்து சமாசிதாஸ்தம் சேபியோபி ராமானுஜ சம்யமீந்திரஹ சசங்கச்சக்ராங்கரஹஸ்யதோபூத். இந்த இடத்துல தேசியனுடைய அந்த ஸ்லோகத்தையும் அனுசந்தானம் பண்ணலாம். உபவீதனம் ஊர்த்வ குந்த்ர பந்தம் சுஜகத் புண்ணிய பலம் சிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக மீடேன்னு சொல்ற அழகா. சிகையா சேகரினம் பதிம் யதீனாம், யதி பதினம் பதிம் யதீனாம். அப்ப டிஸ்கிரைப் பண்றது உபவீதினம், உபவீதம்னு பொண்ணுக்கு பெயர், உபவீதினம் யஜ்னோபவீதம் உண்டு. ஊர்த்வ புண்டரவந்தம் திருமன் காப்பு சாத்தின்னு இருக்கார். அவர் என்ன அப்படின்னு கேட்டா ஸ்ரீஜகத் புண்ணிய பலம், இந்த மூன்று லோகங்களுக்கும் எவ்வளவு புண்ணியம் இருக்கோ அந்த புண்ணியத்துக்கு ஒரு பலன் இருக்குமே, ஆனால் அந்த பலத்தினுடைய வடிவு ராமானுஜன் அதை சாதிக்கிறார். அந்த மூன்று லோகத்தினுடைய புண்ணியத்துக்கு பலத்தினுடைய பலன் தான் ராமானுஜன். ஸ்ரீதண்ட ஹஸ்தம் ஸ்ரீதண்டி அவர் யாருன்னு கேட்டா சரணாகத சார்த்தவாக மீடு. அன்னைக்கே பார்த்தோம் பாஷ்யக்கார காலத்துக்கு அப்புறம் தான் ஸ்ரீவைகுண்டம் மாதிரி திருப்பதி மாதிரி இருக்கும் போல இருக்கு. எல்லாம் ஜரகண்டி சொல்ற அளவுக்கு அப்படி ஒரு சரணாகத கோஷ்டி ஏற்படுத்தியிருக்கார். சார்த்தவாகம் தான் தலைவர். அப்படி சிகையா சேகரினம் பதிமதினாம், சிகையும் உண்டு, அந்த சிகையினால ஒரு அவருக்கு ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட எதிபதியை ஈடேன்னு வணங்குகிறேன் தாற்பயம். இந்த இடத்துல தத்ரைவ கூடாதிப்ப, இப்ப பாஷ்யக்காரர் சன்னியாசாசம் எடுத்துடனே மூணு பேர் அவரை வந்து ஆசிரியக்கிறார். முதல்ல கூடாதிபர் குழப்ப வைபவத்தை பறக்க சொல்லணும். அதற்கடுத்து வாத்தியநாதர் சொல்லக்கூடிய நடாதிரம்மாள், அதற்கு பிறகு வாதூல நாத்தகன்னு முதலியாண்டான். இவா மூணு பேரும் பாஷ்யக்காரரை வந்து நடாதிரம் மூணு பேரும் வந்து ஆசிரியக்கிறார். அவா மூணு பேருக்கும் என்ன பண்றதுன்னு கேட்டா அவளுக்கும் பஞ்சசங்கார இத்தியாதிகள்லாம் பண்ணி மந்திரோபதேசம்லாம் பண்ணி வைக்கிறார். சுவாமி நடாது ராயுவான் முதலியாண்டான், அதற்கு பேர் குரத்தாழ்வான். மொழியை கடக்கும் பெரும்புகையான்னு திருவரங்க தமுதனார் அவருக்கு குரு குரத்தாழ்வான் தான், பாஷ்யக்காரர் அவருக்கு பிராச்சாரியர். அப்ப சாதிக்கிறார் மொழியை கடக்கும் பெரும்புகையான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் குரத்தாழ்வான் சரண் கூடிய வெண்ணம் சாதிக்கிறார். குலத்தாழ்வானுடைய பெருமையானது மொழியை கடக்கும் சொல்றது. எம்பெருமானுடைய புகழ் மாத்திரம் இல்ல, பாஷ்யக்காரோட புகழ் மாத்திரம் இல்ல, குலத்தாழ்வான் புகழும் சொல்ல முடியாது. ராஜாம் அபூமியும் சாதிக்கிறார். அப்படிப்பட்ட பெரும் புகழான் ஏன் அப்படின்னு கேட்டா வஞ்சம குறும்பாம் குழியை கடக்கும். என்ன வஞ்சம குறும்புன்னு சொன்னா, பொதுவா நமக்கு ஒரு கர்வம் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒண்ணுமே இல்லாடி கூட கர்வம் இருக்கு, அது வேற விஷயம். இருந்தாலும் நல்ல குலம், நல்ல படிப்பு, நல்ல தனம் மூணு தனித்தனியா இருந்தாலே கர்வம் உண்டு. எங்க கொள்ளுதாதா யார் தெரியுமா அப்படின்னு சொல்றவளும் உண்டு. நீ என்ன பாப்படுற கேட்டா அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை, நான் எங்க கொள்ளுதாத்தா அப்படி இருந்தார். அப்ப நல்ல குல பிறப்பே ஒருத்தருக்கு ஒரு கர்வத்தை கொடுக்கறது, நல்லா படிச்சு விடுறாரு சில பேர் அதனால ஒரு கர்வம் ஏற்படுறது. இல்லைன்னா பணம் இருந்தா இன்னைக்கு அதான் கேஸ். இப்ப நீங்க பணம் யாரிடத்துல பணம் இருக்கோ நம்ம பார்க்கிறோம் அவள் நடத்திய. இந்த மூன்றுமே ஒருத்தர் இடத்துல இருந்ததுன்னு சொன்னா அது குரத்தாழ்வான். அவ பரம்பரையா அந்த அந்த கூறன்ற ஒரு பகுதிக்கு அவ தான் தலைவர்களா இருந்திருக்கா. ஆனா அப்படி இருந்தாலும் என்னன்னு கேட்டா கைங்கரிய புத்தியம். குரத்தாழ்வனுடைய அவாத்த அடிப்படைக்கு ரெஸ்டே கிடையாதா, 24/7 கிச்சன் பஸ்ட் யாருன்னா குரத்தாழ்வான கிச்சன் தான். யார் எப்ப போய் கேட்டாலும் அவளுக்கு ஆகாரம் கிடைக்குமா. தன்னுடைய அந்த சொத்து இது எல்லாத்தையுமே பாகவத கைங்கரியத்துக்காகவே செலவழித்தவர். பாஷ்யக்காரரை விட திருநக்ஷத்தில் கொஞ்சம் மூத்தவர். இருந்தாலும் பாஷ்யக்காரருடைய ஒரு மகிமையை பார்த்து அவரிடத்தில் அந்த சிஷ்யவர்த்தியை பண்ணிட்டு இருந்தார். ஒரே ஒரு ஐதிஹியத்தை மட்டும் இங்க பகிர்ந்துக்கலாம். குரதவனை பத்தி இவ்வளவையும் விட்டுட்டு பாஷ்யக்காரரே கதின்னு ரெண்டு பேரும் அவரோட கிளம்புறார். ஸ்ரீரங்கத்தில் உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருக்கார். எப்படி நம்மளுடைய ஆச்சாரங்கள்லாம் இருந்தானா நம்ம நினைச்சு பார்க்கணும். டெய்லி நமக்கும் இன்னைக்கு பெருமாள் மேல விசுவாசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயம்தான் நமக்கு முதல்ல ஒரு சக்தி ஒரு தெம்ப கொடுக்கறது. அப்புறம் பெருமாளும் கொடுக்கறார் இல்லன்னு சொல்லல. ஆனா குரத்தாழ்வான தேசிகனை பார்த்தோம்னா அடுத்த வேலைக்கு அவகிட்ட ஒண்ணும் இருக்காது. அன்னைக்கு காத்தால பூஜை செஞ்சு அனுஷ்டானத்தை பண்ணி போய் உஞ்சவர்த்தி பண்ணி என்ன வருதோ அதுதான். அப்ப குரத்தாழ்வானை விட அவ தேவிகளுடைய பெருமை இன்னும் சொல்லணும் போல இருக்கு. அவளோட கோஆபரேஷன் இருக்க முடியுமா? அப்ப ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்ணிட்டு வச்சு நல்ல மழை, நல்ல மழைன்னு அப்படிப்பட்ட மழை. அனுஷ்டானமும் சரியா பண்ண முடியல, வெளியிலயும் போக முடியலையா. பார்த்தாரு பார்த்தாரு ஒன்னும் மழை நிக்காம தெரியல. தீர்த்தத்தை கொண்டு பெருமாளுக்கு எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு ரங்கான்னு சமைச்சுட்டார். அன்னைக்கு பொழுது ஓடி போச்சு. அடுத்த நாள் திருப்பி இதே ஆச்சு. பட்டினியா இருக்க வெறும் தீர்த்தத்தை சீகரிச்சுட்டு சனிச்சுட்டு இருக்கார். அப்ப தேவிகளுக்கு ஒரு குறை என்ன ஆச்சுன்னா, அப்ப எம்பெருமான் ரங்கநாதனுக்கு பிரசாதம் தலிக சமர்ப்பிக்கிற அந்த மணி சத்தம் கேட்கறது. ஒரு கணம் நினைச்சாலாம் அந்த தேவிகள், இந்த மாதிரி உன்னுடைய பக்தன் நீங்க பட்னியா நடத்திருக்கானே ரங்கநாதா, உனக்கு தலிக சமர்ப்பிக்கிறது ஆறுதா அப்படின்னு நினைச்சாலாம். நினைச்சாலும் என்னமோ அங்கிருந்து அந்த அங்க இருக்கக்கூடிய பட்டர்களுக்கு ஒரு ஆஜ்ஞ நேர பிரசாதத்தை கொண்டு வந்துட்டா. அழுவான் கதவு தரும் பிரசாதம். குரத்தாழ்வான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, பத்னிய பார்த்து நீ ஏதாவது நினைச்சியா அப்படின்னு கேட்டாராம். அவர் ஒன்றும் நினைக்கல, தன் பத்னி நினைக்க மாட்டா, ஆனா தனக்காக அவர் நினைச்சிருப்பான்றதுனால அவர்கிட்ட கேட்டா நீ ஏதாவது மனசுல நினைச்சியா. அந்த பிரசாதம் வந்து ரெண்டு பேரும் சுவீகரிச்சுட்டா. அந்த பிரசாதத்துல ஜனிச்ச அந்த ரெண்டு குமாரர்கள் தான் பராசர பட்டரும் வேதவியாச பட்டரும். அப்ப பராசரன் அவருக்கு திருநாமம் விட்டதுனால ஆளவந்தனுடைய ஒரு ஒரு பிரதிஜையானது இங்க பூர்த்தி ஆறுது. பராசரன் பெயரை வைக்கிறார். அப்படிப்பட்ட குரத்தாழ்வான் இங்க பாஷ்யக்காரர் அவர் அவரிடத்துல சிஷ்யவர்த்தி பண்ண ஆரம்பிக்கிறார். தத்தோபவ யாதவ சம்பிரகாஷ ஸ்ரீயா முன ஆச்சாரிய கட்டாட்ச சுத்த கோவிந்த யோகி இதி ராஜ சிஷ்ய கிரந்தம் ச கஞ்சித் யதி தர்மமாக. யாதவ பிரகாஷருக்கும் பாஷ்யக்காரருடைய மகிமையான தெரிய வருது. அப்ப தன்னுடைய தாய்கிட்ட இது வேற விருத்தாந்தம் இருக்கு. தன்னுடைய தாய்கிட்ட போய் கேட்க அவளும் அதுக்கு ஒப்புக்கொள்கிறா. நீ போய் பாஷ்யக்காரரை போய் அவளிடத்துல போய் சிஷ்யவர்த்தி பண்ணுன்னு சொல்றா. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனு கேட்டா, யாதவ பிரகாஷர் வந்து யஜ்யோபவீதம் இல்லாத சன்னியாசி, ஏகதண்டி சன்னியாசி. அதுக்கு என்ன பிராயசித்தம்னு கேட்டா, பூமியை சுத்தி வரணுமா மொத்தம். ஒரு பிராமணன் தன்னுடைய யஜ்யோபவீதத்தை விட்டானே ஆனால் அதுக்கு பிராயசித்தமா பூமியை பிரதட்சணம் பண்ணணுமா, நடக்கிற காரியமா அது? அதுக்கு அவருக்கு ஒரு ஒரு பதில் கிடைக்கிறது. பாஷ்யக்காரரே பிரதட்சணம் பண்ணிட்டு அவர் மறுபடியும் அந்த அவரிடத்துல புதுசா சன்னியாசத்தை வாங்கிட்டு ஏத்துண்டு அவரிடத்துல சிஷ்யபிரதி பண்றார். அப்ப பாஷ்யக்காரருடைய ஒரு ஒரு மெக்னானிமிட்டி பாருங்க. அவரை விட்டுண்டு எதி தர்ம சமூச்சின்ற கிரந்தத்தை எழுத சொல்ற. ஆனா எப்பயுமே கன்வெர்ட் ஆறவாள் தான் தீவிரம் ஜாஸ்தியா இருக்கும். புதுசா வந்தவாள் தான் தீவிரம் ஜாஸ்தியா, அவதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பா. இன்னைக்கு பாருங்க, புதுசா வைதிகமா இருக்குன்னு நினைக்கிறவாள் போய் பாருங்க, பயங்கர தீவிரமா இருப்பா. ஏன்னா அவ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அனுபவத்துல பார்க்க சில விஷயங்கள் சொல்ல தோன்றது. நிறைய பேருக்கு இன்னைக்கு சம்பிரதாயத்தில் ஒரு ஈடுபாடு நிச்சயமா அதிகமா இருக்கு, வரவேற்கத்தக்கதுதான். ஆனா மாற்றம்ன்றது படிப்படியா ஏற்பட வேண்டிய ஒரு விஷயம். திடீர்னு நம்ம 70 வருஷத்துக்கு முன்னாடி போக முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டம் வேற. அதுல ஒருத்தர் ஒரு பாகவதர் பாவம் என்ன ரொம்ப தீவிரமா இருந்துட்டு கணத்த ஜலமே உபயோகப்பேன்னு சொல்லி நடந்தது அஜமா, அதுக்காக பறந்துக்கிறேன். எங்கிருந்து கொண்டு வந்து கடைசியில 6 மாசம் பெட் ரெஸ்ட். ஏன்னா முதுகு வலி வந்து ஆபீஸுக்கு போக முடியல. இதை நம்ம கொஞ்சம் இந்த ஏன்னா இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ரஷ் இருக்கு. அரியான யங்ஸ்டர் தான் என்னன்னு சொல்லல, நிச்சயமா இதை விட்டுடலாமா, அதை பண்ணலாமா, உடனே இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு ஆரம்பிக்கிறா, அது உச்சிதமான காரியம் இல்ல. இந்த காலத்துக்கு என்ன முடியுமோ முதல்ல அதை படிப்படியா தான் இது வர வேண்டிய ஒரு விஷயம். அதனால நான் என்னமோ இன்னைக்கு இதை பண்றேன் அதை பண்றேன் சொல்றது உச்சிதமான காரியம் இல்லை. இது ஒண்ணுமே கிராஜுவலா மறக்க வேண்டிய ஒரு விஷயம், அதை சொல்லலாம்னு தோணித்து அதுக்காக சொன்னேன். ஸ்ரீரங்கராஜாரிய வர கதாச்சித் தத்வாத காஞ்சிம் வரதம் பிரணம்ய ஆதாய ராமானுஜ சம்யமீந்திரம் ஸ்ரீரங்கமே வாப்தி மத பிரதஸ்தே. இதற்கிடையில பாஷ்யக்காரர் இன்னும் யமுனாச்சாரியருடைய பட்டத்தை, அதாவது அவருக்கு அடுத்து இன்னும் அதை சீகரிச்சுக்கல, அங்க இருக்கிறவெல்லாம் கூடி பேசினப்ப இல்ல பாஷ்யக்காரர் மறுபடியும் வர வைக்கணும் தீர்மானம் பண்ணி ஸ்ரீரங்கராஜாரியர்னு சொல்லக்கூடிய திருவரங்க பெருமாள் அறையர் அவரை அவ அனுப்புறா. மறுபடியும் அவர் என்ன பண்ற, வரதனை வந்து சேவிச்சு எங்களுக்கு பாஷ்யக்காரரை ராமானுஜரை அனுப்ப வேண்டும் பிரார்த்திக்கிறார். ஆதாய ராமானுஜ சம்யமீந்திரம், ஆதாயன எடுத்துக்கொண்டு அவர் ஆசிந்து மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு போறதுக்காக புறப்படுறார். தபஸ்தூரேஷ முகாந்தரங்கை அந்நேஷ்ட சிஷ்யை ரித்தராஜவரிய ஸ்ரீசஞ்சனத்வா மதுராந்தகஸ்தம் ஸ்ரீரங்கம் ஆபார்ய சிசே விசுஸ்தன். மறுபடியும் எல்லாரையும் கூட்டு கிளம்புறார் குரர் தாழ்வான், எல்லாரையும் அசிண்டு கிளம்புறார். போச்சு மதுராந்தகத்தில் பெருமாளை சேவிச்சு ஸ்ரீரங்கத்துக்கு போறாருன்னு ஸ்லோகமானது சொல்றது. பிரத்யுத்கதே ரங்க பதே நியோகாத் சம்மானிதோ மால்ய முகை ரிதீஷம் ஸ்ரீயம் பிரணம்யாத ஜரங்கநாதம் ஸ்ரீகாரிய நிர்வாக துரந்தரோ பூத். எல்லாம் அங்க எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கா, எப்ப எங்க எதிராஜர் வருவாங்கன்னு எல்லாரும் பிரதி தினம் பார்த்துட்டு இருக்கா. அந்த காலத்துல கல்குலேஷன் எல்லாம் உண்டு, இங்கிருந்து போனா எத்தனை நாள் ஆகும் வரத்துக்கு அப்படின்னு அவளுக்கு தெரியும். அவெல்லாம் அங்க மாலைகள் இத்தியாதிகள் எல்லாம் கொண்டு பூர்ணகம்பம் எல்லாம் வச்சு ரெடியா இருக்காளாம். எல்லாம் ஸ்ரீயம் பிரணம்யாத ரங்கநாதன் அவ வரவேற்க பாஷ்யக்காரர் போய் பிராட்டியும் பெருமாளையும் போய் சேவிச்சுட்டு அந்த ஸ்ரீ காரியம், அதான் முதல்ல ஆரம்பிச்ச ஸ்ரீ காரியம், அதை நிர்வாகம் பண்றதுக்கு உத்சுகரா இருந்து போய் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தார். இந்த ஸ்லோகமானது சொல்றது. விபூதி யுக்மாதி பதாதிகம் சர்வம் மகாபூர்ண கடாட்சலப்தம் மத்வாச தத்பாத சரோஜ யுக்மம் சம்சேவிய தத்யாவகஸ்தே. மகாபூர்ணத முன்னிட்டு அந்த ரங்கநாதருடைய அந்த கருணாவிசேஷத்தை சுவாமி சீகரிச்சுக்கிறார். அவருடைய வஷ்யரா இருந்துட்டே எல்லா காரியத்தையும் பண்ற, தன்னிச்சையா செயல்படல. அதான் விபூதி யுக்மாதி பதாதிகம்னா அதிபதாதிகம் சொன்னா உடையவர் பாஷ்யக்காரர் திருநாமம் உண்டு. என்ன உடையவன் சொன்னா ரெண்டு விபூதியும் உடைய, லீலா விபூதி நித்திய விபூத்தின் பெயர். நாம இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு லீலா விபூத்தின் பெயர். எம்பெருமா நித்தியவாசம் பண்ணக்கூடிய முக்தர்கள் போய் இருக்கக்கூடிய நித்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நித்திய விபூத்தின் பெயர். ரெண்டு விபூதியையும் உடையவர் அப்படின்னு திருநாமம். இருந்தாலும் மகாபூர்ணருக்கு அவருக்கு வஷ்யனா இருந்து இத பண்ணிண்டார். அஞ்சு நிமிஷம் முடிச்சிடலாமா? இப்ப அடுத்து மகாபூர்ணர் என்ன பண்றாரு கேட்டா, மேற்கொண்டு சில அர்த்தங்கள்லாம் அவருக்கு ஆகணும். ஏன்னா அவரே மொத்தத்தையும் சாதிக்கல. ஏன்னா அவள்லாம் திருநக்ஷத்திரமானது ஜாஸ்தியா இருந்தது. ஏன் அவளா பாஷ்யக்காரரை வந்து எதிர்பார்த்து இருந்தானா, இவர் அப்ப யுவாவா இருந்தார், மேற்கொண்டு இவருடைய தேஜோ விசேஷம் முன்னே பார்த்தோம். அப்ப அப்படிப்பட்டவரை ஒருத்தர் நியமிக்கிறதா ஸ்லாகின்றதுக்காக அவ வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்ப தத்துவ மகாபூர்ண குரு நியோகாத்து பிரணம்ய கோஷ்டி புறபூர்ண பாதோ மந்த்ரார்த்த தச்ரோக வராத்த சிக்ஷாம் பிராப்யாத்த சோசிக்ஷய அப்பியனேகான். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். சம்பிரதாயத்துல கோஷ்டி பூர்ணர் போய் ராமானுஜர் மகாபூர்ணருடைய ஆக்ஞையில போய் ஆசிரியக்கிறார். நிறைய வாட்டி போனார், அதுல நிறைய ஐதிகங்கள் இருக்கு. நம்பியவருக்கு முதல்ல சொல்லல, நிறைய வாட்டி போய் ஊரிலேயே இருந்து அதுவும் ஏகாந்தத்துல சொல்வேன்னு சொல்லி அவருக்கு ரகசியங்களை உபதேசம் பண்றார். முக்கியமா இதுல சொல்ல வருதுன்னு கேட்டா, ஸ்லோக வரார்த்தம் சொன்னா அந்த சரம ஸ்லோகம். சரம ஸ்லோகம்னாலே சரமான கடைசி, சரமான கடைசி சரம ஸ்லோகம். அப்ப கீதையினுடைய 18 அத்தியாயங்கள்ல உபதேசம் முடியச்சே சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகமானது சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் வஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷ இஷ்யாமி மாசுதஹ. அதற்கும் நம்ம சம்பிரதாயத்துல அர்த்தத்தை பண்ணச்சே கொஞ்சம் அபிப்பிராய பேதமானது இருக்கு. அதாவது அவாவா அவ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அவ்வளவுதான். அடுத்ததால் நம்ம தப்பு சொல்ல வேண்டாம். நிர்வாகத்துல பேதம் இருக்கு. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தேசிகனை என்ன சொல்லிருக்காருன்னா, வாக்கியார்த்தம் ஏதாவது அர்த்தம் பண்றதுன்னு தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய பேதமே தவிர பெரிய ஒன்னும் இது கிடையாது. அப்பா எப்படி சொல்றோம் நம்ம எப்படி சொல்றோம்ன்ற ரீதியை ஒழிய ஆனா தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் ஒண்ணுதான்ற எண்ணமும் இருக்கக்கூடாது. மாம என்னன்னு நமக்கு தெரியணும், அவா என்ன சொல்றான் நமக்கு தெரியணும். ஆனா அவா மாற்றுக்கருத்தை சொல்றான்றதுனால நம்ம அவளை வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டாம். அப்பதான் யூனிட்டி ஆனது கிடைக்கும். அப்ப மந்திரார்த்தம் சொன்னா திருவஷ்டாட்சர மந்திர அர்த்தத்தையும் சரமஸ்லோக அர்த்தத்தையும் சுவாமி அதிகரிக்கிறார். அதான் போட்டிருந்தார், சோ சக அசிக்ஷயத்து அபி அநேகான் கோஷ்டி பூர்ணர் பாஷ்யகாரர பரிசோதனம் பண்ணி. ஏன்னா அந்த காலத்துல அப்படி கேட்டவொடனே உபதேசம் கிடையாது. யோகியத்தை இருக்கா பாத்திரத்தா, ஏன்னா பாத்திரத்தான்னு சொன்னா நம்ம சொல்லக்கூடிய உபதேசமானது உள்ள போய் தங்குமா தங்காதான்னு பாக்கணும். எம்டி யுவர் கப்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல. ஒருத்தன் போனா குருவை போய் பார்த்து நாலு வார்த்தை கத்துக்கணும்னு போனா, ஆனா பாருங்க இந்த காலத்துல கூகுள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ போர்த்து மேலே ஏதாவது பார்த்துட்டு போகணும்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு போனா, இவனே பாதி விஷயத்தை படிச்சுட்டான். குரு இடத்துல போய் இந்த மாதிரி கம் டு மீட் யூ டு லேர்ன் திஸ் திங் நான் கத்துக்க வந்திருக்கேன், ஆனா இதெல்லாம் எதுவுமே வாசிச்சிருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தான். இதெல்லாம் நான் வாசிச்சிருக்கேன் இதெல்லாம் வாசிச்சிருக்கேன் சொல்லிட்டு இருந்தான். அப்ப குரு சொன்னாரு, சரி இருப்பா கொஞ்சம் விசிராந்தி எடுத்துக்கோ, நான் போய் டீ போட்டுக்கொண்டு வரேன். போட்டா டீய வந்து அவனோட இதா அப்படின்னு அந்த கப்புல டீயை குத்தினார். கப்பு புல்லாச்சு, அவர் மட்டும் நிறுத்தவே இல்லை, அவர் மட்டும் குத்தினே இருக்காரு டீய. இவன் பார்த்தா என்னடா அது சர்ச் பண்றது வந்தோம், இவன் நல்ல குருந்து நினைச்சோம், டீயை மட்டும் குத்தினே இருக்காருன்னா அவன் சொன்னா, சுவாமி நிறுத்தம் சுவாமி, இதுக்கு மேல டீ கொள்ளாது, இந்த கப்பு கொள்ளாத டீயன்னா, இதுக்கு மேல நீ இத டீய விட்டேருனா கப்பு கொள்ளாது அப்படின்னா. அப்போ சொன்னார், உன்னுடைய மனசும் இப்படிதான் இருக்கு, இப்போ நீ முதல்ல இப்போ மனசை எம்டி பண்ணிடுவான், அப்புறம் பாடம் எடுக்கிறேன். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான், என்ன பண்றோம் அப்படின்னா யூடியூப் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் கேட்டுடுறோம். முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணிடுறோம், பண்ணிட்டு அப்புறம் போய் நம்ம விஷயத்தை கேட்கச்சு நமக்கு சரிப்பட்டு வரல. இல்லையே அவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு கேட்டா அப்ப சரிப்பா சொல்ல, அப்ப அவர்கிட்ட போய் கத்துக்கோ அப்படின்னு. அதனால முதல்ல ஒரு பாத்திரத்தான்னு சொன்னா, நம்ம ஒரு உபதேசத்தை பண்ணா இவனுக்கு நம்ம இடத்துல ஸ்ரத்தா இருக்கா அந்த உபதேசத்தை. ஏன்னா நமக்கு இன்னொரு ஒரு ஐடிக்கும் சொல்ற வழக்கம் உண்டு, என்னன்னா அந்த ஆச்சாரியர் பெயர் மறந்து போயிட்டான் அடியன். அப்பா பிள்ளை இருந்தா பொதுவா பாடம் ஓடாது, அப்பா கிட்ட வாசித்த பிள்ளைகள் ரொம்ப குறவுதான், அது என்னமோ தேசிகனுக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதம். அப்போ ஒரு அப்பா இருந்தா பிள்ளை இருந்தா, பிள்ளை ரொம்ப வட்டுவா இருந்தா, சரி அப்பா பார்த்தா நம்ம கிட்ட உட்கார மாட்டான் தெரியும், சரி என் பாரு அந்த மாதிரி ரெண்டு பேரும் தள்ளியில அடுத்த கிராமத்துல ஒரு மகான் இருக்காரு, போய் போய் என்ன சொல்லு சொல்லிட்டு பாடம் கத்துடுவான்னு அனுப்பிச்சார். பையனும் ரொம்ப துடிப்பானவன் தான், போனா போனா கதவு சாத்திருந்தது, கதவு சாத்திருந்தா கதவு சட்டினா, யாரு வந்திருக்கன்னு கேட்டா, ஐஎம் சோன் சோன் ஆரம்பிக்கிறோம் அது மாதிரி இவன் நான் நான் நான் சொல்லிட்டு இருந்தான். உடனே அவர் கதவு திறக்காமே சொன்னார், நான் செத்த அப்புறம் வா அப்படின்னார். பயங்கர கோபம், என்ன சரியான கிருக்கான பிள்ளைக்கு, இவர் செத்த அப்புறம் எந்த பாடத்துக்கு கேட்கறது, இப்போ அட்ரஸ் எல்லாம் பார்த்தா, திருப்பி நேரம் அப்பா கிட்ட வந்தா, என்ன என்ன பாடி அனுப்பிச்சு ஆறு இது மாதிரி சொல்றாரு, என்ன இப்படியா சொல்லுவா பதில்னாரு, என்ன நடந்தது சொல்லுனார் அவர், இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா சரியா புரிஞ்சுனார் அவர். அவர் சொன்னார், முட்டாளே நான் செத்த அப்புறம் வானா, அவர் செத்த அப்புறம் வர சொல்லடா, நீ நான் நான் நான் அந்த அகங்காரத்தை வளர்த்துட்டு இருந்தியே, அந்த அகங்காரத்தை விட்ட அப்புறம் வானு அர்த்தம். அப்ப நமக்கு குருவை பரீட்சை பண்ணி பார்த்துட்டே இருக்கும், கொஞ்சம் சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டா கரெக்டான்னு செக் பண்ணிருந்தோம்னா நமக்கு அந்த அந்த ஞானமானது போய் சேராது. அதனால அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டா, முதல்ல ஸ்ரத்தா இருக்கா, அப்புறம் அடுத்த மாதம் வா அப்படின்னு சொன்னா வரானு பார்ப்பா, அவன் வேலையா கூட போகலாம் கட்டிட்டு, சரி இங்க ஒர்க் அவுட் ஆகாது அவன் என்ன சொல்லிட்டு பெரிய பேசுன்னு போகலாம், போனா போட்டா அவளுக்கு நஷ்டம் இல்லை. நம்ம எங்கிட்ட வரணும்னா நான் இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன். அப்ப பாஷ்யக்காரரே பரீட்சை பண்ணி பார்த்தாருன்னா, இது வந்து சம்பிரதாயத்தில் அப்படிதான் பண்ணிருக்காரு. ஒரு சிஷியனா வரக்கூடிய சிஷியனா பரீட்சை பண்ணி பார்த்துதான் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கா, அப்பதான் அந்த ஞானமானது நிற்கும். நம்மள மாதிரி நீங்க ஈஸியா கிடைக்கிறது நல்லா சொல்லிட்டு இருக்கோம், ஒண்ணுமே எல்லாம் கேட்கலாம் சுவாமி ஒண்ணு நிக்க நம்ம சொல்றோம், காரணம் என்னன்னா நமக்கு ஈஸியா கிடைச்சிருந்த விஷயம், அதனால கேட்கற ஸ்பீட்லயும் அதுவும் போயிடுறது இருக்க மாட்டேன், நம்ம பரிசிரமப்படுறது இல்ல, அதுதான் அது காரணமா இருக்கு. அது மாதிரி எங்க கத்துண்டார் கத்தின் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லிருக்காருன்னு கேட்டா, சஹா அசிக்ஷயத்து அப்படி அநேகான்னு போட்டிருக்காரு, உய்ய கோபுரத்து மேல் நின்றுண்டோ அவர் திருவஷ்டாட்சரத்தை சொன்னாரோ அல்லது என்ன சொன்னார்ன்றத தெளிவா இங்க சொல்லல. இதுவும் கேட்கலாம், சொல்லலன்றதுனால விற்தாந்தம் தப்பான்னு அதெல்லாம் சுவாமி வரதாஜராக சொல்லியிருக்காரு. ரெண்டு பட்சம் இதுலயும் தெரியுது, ஒன்னு என்னன்னா இதுல சொன்ன மாதிரியே பாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னு கேட்டா, கோஷ்டி பூண்டர் மாதிரி தான் ஒரு பரீட்சா பண்ணாம நிறைய பேருக்கு தன்னுடைய ஒரு கருணா விசேஷத்தினால அதை சொல்லிக் கொடுத்தாருன்னு அர்த்தம் பண்றது சரியா இருக்கு. இல்ல இவ சொல்லலன்றதுனால விருத்தாந்தம் இல்லன்ற ரீதியில் இல்ல அப்படின்னு சொன்னா எடுத்துக்கோ அப்படிங்கிற. ஆனா இந்த டெக்ஸ்ட் வச்சுன்னு பாக்குச்சு, நிச்சயமா அதுக்குதான் முன்னாடியே போட்டிருந்தார், வருணாசிரம தர்மத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய பாஷ்யக்காரன் போட்டிருந்தார், யாருக்கு எதை சொல்லணுமோ அதை தான் உபதேசம் பண்ணியிருப்பார். அதனால்தான் இந்த கிரந்த கர்த்தாவும் அதோட அங்க விட்டுருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியறது. இந்த ஒரு ஸ்லோகத்தை பார்த்துட்டு, இந்த ரெண்டு ஸ்லோகத்தை பார்த்துட்டு இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். தத்தஸ்வபூர்ணோபி ததாந்தரஜ்ஞஹ சம்மானயன் சம்யதி சார்வபௌமம் தத்தர்சனம் சேதமிதீர்ய துஷ்டஹ கடாக்ஷயன் லக்ஷ்மண தர்சனம் தத். இப்பதான் பெயர் இருக்கிறார் எம்பெருமானார் தர்சனம்னு கோஷ்டி பண்ண இருக்கிறார். கோஷ்டி பண்ண யோசிக்கிறார், நம்ம இவ்வளவு டெஸ்ட் பண்ணி இவனுக்கு பாடம் சொன்னோம், இது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, என்ன சமாதானம் யோசிச்சு பார்த்தார். ஓஹோ, இது இவருடைய தர்சனம், இனிமேல் இனிமேல் இட் இஸ் அப் டு ஹிம் டு டேக் இட் ஃபார்வர்ட் இன் வாட் எவர் வே ஹி லைக்ஸ் சொல்றோமா இல்லையா? அதுதான் குருவினுடைய ஒரு பெருந்தன்மை. எல்லாத்தையும் இன்டர்ஃபியர் பண்ணி இப்படி பண்ணு இப்படி பண்ணு சொன்னா அவர் ஒரு சிறந்த குரு இல்ல. ஒரு ட்ரைனிங் ஒருத்தர் கொடுக்கறாருன்னு சொன்னா இது ட்ரைன் பண்ணி இனிமேல் நீ பாத்துக்கோன்னு சொல்லணும். அதான் கோஷ்டி பொருளுடைய ஒரு பூர்ணத்தை கவனிங்க. இனிமேல் இது தத் தரிசனம் சைதம், இனிமேல் இது இவருடைய பெயர்ல வழங்கப்படக்கூடிய தரிசனமா இருக்க போறது. அதான் எம்பெருமானா தரிசனம் அதான் போட்டுந்தார் லக்ஷ்மண தர்சனம். ஸ்லோகத்துல வந்து சில சமய பதங்கள் சரியா ஒட்டாது. ஒரு ஒரு ஒரு ஜோக்கோட முடிச்சுக்கலாம். ஒரு சரம ஸ்லோகம் ஒருத்தர் கொடுத்து எழுதினா, சரம ஸ்லோகத்தை எழுத தெரியும்னு சொன்னாலும் பிரச்சனை, ஏன்னா அப்புறம் எல்லா ரெக்வஸ்டும் இங்க வந்துடும், அதனால அறியணும்னு சொல்றது இல்ல. ஒருத்தர் சரம ஸ்லோகத்தை பார்த்து நிறைய தோஷங்கள் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் எல்லாரும் அவ சரி பண்ணிக்கணும். முன்னாடியே ஒருத்தராத்துல ராஜகோபாலன் அந்த வைகுண்ட ஸ்தானத்தை அடைஞ்சவருடைய திருநாம ராஜகோபாலன். அப்ப சரம ஸ்லோகம் எழுதி வந்தது வந்தா அது ராஜகோபம் தான் அவர் போட்டிருந்தார் எழுதினவர், ஏன்னா அங்க அவ்வளவுதான் இடம். இவன் என்ன பண்ணா, ஓஹோ தப்பா எழுதிதான்னு சொல்லி எல்லா ஸ்லோகத்திலயும் ராஜகோபாலம் கோபாலம் அடிச்சு அடிச்சு எழுதிருந்தார். அதை வேற பெருமையா சொன்னான், என்ன எங்க அப்பா பேர் ராஜகோபாலன், இவ்வளவு தப்பா ராஜகோபன் எழுதிட்டாரன்னு. இல்லம்மா, நீ எல்லாம் அப்படி மாத்த முடியாது, ஸ்லோகத்துல எவ்வளவு வேலை இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பேரை மாத்திப்பா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஊர் பேர்லாம் சேர்த்து எழுத முடியாது. அவர் போட்டிருக்காருன்னா அங்க அவ்வளவுதான் இடம். அது மாதிரி இங்க லக்ஷ்மண தர்சனம் சொன்னா இந்த சந்தஸ் என்ன இடம் கொடுக்கறதோ அந்த பேர் அங்க போட்டிருக்காரு. அதனால எம்பெருமான தர்சனம் என்று பெயர்தற்குன்னு எம்பெருமாள் பெருட்டு நாட்டி வைத்தார் பேசியில, இது எம்பெருமான தர்சனமா இருந்துருக்கு. இந்த ஸ்லோகத்தோட இன்றைய உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். மேற்கொண்டு பாஷ்யகாரருடைய சரித்திரத்துல என்னென்ன நடந்ததுன்றத நாளைய தினம் அனுபவிக்கலாம். கவிதார் கீர்த்தாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.